العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் அவனுடைய உத்தமமான இறை தூதர்களுடைய வரலாறுகளை கேட்பதற்கும் பேசுவதற்கும் பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் மூலமாக படிப்பினை பெற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்தவண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று தொடரை நாம் பார்த்தோம். அந்த தொடரிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையையும் அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பை அடைக்கலத்தை கொடுத்தான் என்பதையும் நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னை நம்பக்கூடிய நன்மக்களுக்கு இவ்வாறுதான் நாம் பாதுகாப்பு அளிப்போம், வெற்றியை கொடுப்போம், அவர்களுக்கு அனைத்து சோதனைகளிலிருந்தும் விடுதலை அளிப்போம் என்றெல்லாம் ரப்பல் ஆலமீன் வாக்களித்ததையும் நாம் பார்த்தோம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராகிய நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினைக்குரிய வரலாறு என்பதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துவாங்க. சில சமயங்களில் அவங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துவாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வழமையான ஒரு இயல்பாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பெரும்பாலான சம்பவங்கள் நினைவுறுக்கத்தக்க, நினைவுபடுத்த வேண்டிய, அதே மாதிரி ரசூலுல்லாஹுடைய உம்மத்தினருக்கு படிப்பினையும் பாடமும் கற்றுத்தரக்கூடிய அம்சங்கள் நிறைந்ததாக அவங்களுடைய வாழ்க்கை இருந்ததுனால அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தையும் அடிக்கடி ஞாபகப்படுத்துவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான சம்பவம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மேல இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம். அந்த சம்பவத்தை பத்தி கூட அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா விவரிக்கும் போது சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் மனசுல கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா மேல சொல்லப்பட்ட இட்டுக்கட்டு பரபரப்பாக மதீனாவிலே பேசப்படுகின்றது. ரசூலுல்லாஹுக்கு அவர் எந்த வேலையும் ஓடல, இதையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க, குழம்புறாங்க, மனசுல போட்டு உலட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஆயிஷா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுங்கம்மா அப்படின்ட்டு. பாவம் ஆயிஷா அம்மையார் இங்க வந்ததிலிருந்து அவங்களுக்கு கடுமையான காய்ச்சல், மன அழுத்தம், மனவேதனை, ஒரு பத்தினி பெண் மேலே, அதுவும் அல்லாஹ் ரசூலுடைய மனைவி மேலே இப்படிப்பட்ட ஒரு அவதூறு இட்டுக்கட்டி மிஸ்தா சஃபானி குணம் முஅத்தல் ரதியல்லாஹு தஆலா என்கிற ஒரு நல்ல சஹாபி, அவங்களோட ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா இணைச்சி ரெண்டு பேருக்கும் கள்ள தொடர்பு இருந்துச்சுன்னு சொல்லி முனாஃபிக்குகள் பரப்பி விட்ட அவதூறு பிரச்சாரம் மதீனா முழுவதும் பரபரப்பாகி யாரை பார்த்தாலும் இதை பத்தியே பேச்சு, யாரை பார்த்தாலும் இதை பத்தியே சிந்தனை. இது நினைச்சு ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த அம்மாவுக்கு கடுமையான காய்ச்சல். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து ஆயிஷாவை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. அபூபக்கர் போய் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போய் ஆயிஷா அம்மையார கூட்டு வர்றாங்க. கூடுதல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாட்ட சொல்றாங்க, ஆயிஷாவே நீ எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டே எனக்கு தெரியும், ஆனால் சூழ்நிலைகள் எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொன்னா எனக்கே வந்து மனக்குழப்பத்தை ஏற்படுத்திடுச்சு. அதனால நான் உன்கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, நீ எந்த தப்பும் செய்யல, நீ பரிசுத்தமான பெண் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உன்னுடைய விஷயத்திலே தெளிவான ஆயத்தை இறக்குவான். இந்த குழப்பத்துக்கு அல்லாஹ் தீர்வு சொல்லுவான், முடிவு சொல்லுவான். அப்படி ஒரு கால் நீயும் மனுஷிதான் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது தப்பு தவறு நடந்திருந்தா ஃபஸ்தகுஃபிர் இல்லா வா தூபி இலை, அல்லாவிடத்தில் தௌபா செஞ்சு நீ பாவ மன்னிப்பு கேட்டுக்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே தம்மையாருக்கு ஒன்னும் புரியல. அல்லாஹ் ரசூலுங்களும் சந்தேகப்படுறாங்க நம்ம மேல, நீ ஒரு கால் செஞ்சிருந்தா அல்லாட பாவ மன்னிப்பு கேளு தௌபா செஞ்சு சொல்றாங்களே, இந்த வார்த்தை ரசூலாட்டி வரக்கூடாதே. ஆனா அந்த அம்மா ஒண்ணுமே சொல்ல முடியாம தந்தையை பார்க்கறாங்க. யா அபத்தி அஜீப் அன்னி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன, யா பின்தி யா மகளே, நான் அல்லாஹ்வோட ரசூலுக்கு நான் என்னமா பதில் சொல்ல முடியும்? அல்லாஹ்வோட ரசூல் நம்ம எல்லாம் அறிஞ்சதை விட, நம்ம எல்லாரும் அறிஞ்சதை விட அவங்க அதிகமா அறிஞ்சவங்க. அவன் தெரியாத மனுஷன், விளங்காத மனுஷன், புரியாத மனுஷனா இருந்தா நம்ம அவங்க சொல்லி புரிய வைக்கலாம். நம்மளோட ரொம்ப அதிகம் அறிஞ்சவங்க, நான் அவங்களுக்கு என்னடமா பேசுறது, நான் எப்படிமா அவங்கள்ட்ட பேச முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே தன் தன் தாயை பார்க்கறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு ருமான் ரதியல்லாஹு அன்ஹாவ தாயார பார்த்து சொல்றாங்க, யா உம்மி அஜிப் அன்னி ரசூலுல்லாஹ், நீங்களாவது என் சார்பா ரசூலுல்லாஹ்க்கு பதில் சொல்லுங்க அப்படின்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, மாஜி மாதா உஜீப் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நான் என்னமா பதில் சொல்ல முடியும், நான் என்னமா பேசுறது அல்லாஹ் ரசூல்கிட்ட, என்ன பதில் சொல்ல சொல்ற? அவங்களும் கையை விரிச்சாங்க. ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, யார சொல்லலாம், ஆனா ஜாரியத்தின் ஹதீசுசின், நான் வந்து ரொம்ப வயது முதிர்ந்த அனுபவசாலியான பெண்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனா ஜாரியத்தின் சின்ன பொண்ணு ஹதீசுசின், சின்ன வயசு எனக்கு, ஒலா அகரால் குரான கசீரா, நான் ரொம்ப அதிகமா எனக்கு குரான்லாம் தெரியாது, குரான்லாம் அதிகமா ஓதுனதில்லை இந்த சின்ன வயசுல, எனக்கு குரானுடைய ஞானம்லாம் பெருசா கிடையாது, எனக்கு எனக்கு மார்க் அறிவுலாம் பெருசா கிடையாது, உங்களுடைய மனைவிங்கிற உயர்ந்த அந்தஸ்தை தவிர எனக்கு வேற எந்த அந்தஸ்தும் கிடையாது. இருந்தால் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இன்னமா சுன்னத்தி, இந்த நேரத்தில் நான் கடைபிடிக்கும் நடைமுறை என்னவென்றால், சுன்னத்த அபு யூசுப், யூசுஃபுடைய தந்தை கடைபிடித்த அந்த சுன்னத்தை தான், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கடைபிடித்த சுன்னத்தை தான் நான் கடைபிடிக்க போறேன். என்ன சபருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைபிடிக்க போகிறேன். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் ஒரு பொய்யான கற்பனையை கொண்டு சொன்ன பொழுது எனக்கு நீ சொல்லக்கூடிய கற்பனைக்கு அல்லாவே போதுமானவன் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே வார்த்தை தான் நான் சொல்றேன், அல்லாஹுல் முஸ்தானு அலாமா தசிஃபோன், நீங்கள் சொல்லக்கூடிய கற்பனைகளுக்கெல்லாம் அல்லாவே எனக்கு போதுமானவன், இதுதான் நான் சொல்றேன் அப்படின்னாங்க. சோ அந்த அம்மையார் சொல்றாங்க, ஒலா அக்கரால் குரான கசீரா, நான் அதிகமா குரான் ஞானம்லாம் எனக்கு கிடையாது, குரான் அதிகம் படிச்சதில்லை, ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தைக்கு சோதனை ஏற்பட்ட பொழுது அவர்கள் அல்லாஹ் மீது எப்படிப்பட்ட ஒரு தவக்குள் நம்பிக்கையை வைத்து சொன்னார்களோ அதே நம்பிக்கையை தான் நானும் இப்ப வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நான் சொன்னதா புகாரி ஹதீஸ்ல வருது. சோ அந்த அம்மையார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தையுடைய நடைமுறை தான் என்னுடைய நடைமுறை அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்கள் ஒரு முறை யூதர்களுடைய ஒரு கூட்டம் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, முகமதே நீங்க வந்து உண்மையான அல்லாஹ்வுடைய தூதன்னு சொன்னா நாங்க சில கேள்விகள் கேட்கிறோம், அந்த கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா, ஏன்னா ஒரு ரசூல தவிர நபியை தவிர யாரும் ஒழுங்கா பதில் சொல்ல முடியாது, அதனால அந்த கேள்விகளுக்கு நீங்க ஒழுங்கா பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்க உங்களை நபின்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு. நாங்க உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி ஓகே, இஸ் அலு மாஷேத்தும், நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், ஆனால் அவருடைய மரண தருவாயில் அவருடைய பிள்ளையிடத்தில் என்ன வாக்குறுதி வாங்கினார்களோ அந்த வாக்குறுதியை நீங்கள் எனக்கு தருவதாக இருந்தால் நீ விரும்பின கேள்விகளும் பதில் சொல்றேன். என்ன கேள்வி கேட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், மா தாபுதூன மிம்பாதி, என்னுடைய மக்களே எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அவங்க சொன்னாக்க, உங்களுடைய தந்தையும் உங்களுடைய இறைவனும் உங்களுடைய மூதாதையுடைய இறைவனும் ஆகிய ஒரே அல்லாவை தான் வணங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் வாக்குறுதி வாங்கின மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி கேட்கிறேன், நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டா நீங்க அல்லாவுடைய மார்க்கத்தை தீன் அலைஹிஸ்ஸலாத்து ஏத்துப்பீங்களா, ஒரே இறைவனாக அல்லாவை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னு சொன்னா, ஏன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எடுத்த வாக்குறுதியை ஞாபகப்படுத்தினாங்கன்னு சொன்னா, நான் நேற்று சொன்னேன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பட்ட பேர் என்னது? இஸ்ராயல். அவங்களுடைய சந்ததி தான் யாரு? பனு இஸ்ராயல், யூதர்கள். சோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி நீங்க சொல்லிக்கிறீங்க இல்லையா? அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உங்களுக்கு முன் வைக்கிறேன் என்னன்னு சொன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகளிடத்தில் கேட்ட வாக்குறுதி நீங்க எனக்கு தருவீங்களா? அப்படி தரதா இருந்தா ஃபஸ்அலு மா ஷேத்தும், நீங்க விரும்பின கேள்வி கேளுங்க அப்படின்னாங்க. இந்த மக்களும் சொன்னாங்க, சரி ஓகே நாங்க தர்றோம், வாக்குறுதி தர்றோம். கேள்வி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. கேட்டாங்க முதல் கேள்வி என்ன சொன்னா, ஐயு தாமி ஹர்ரம இஸ்ராயல் அல்லா நப்சிஹி, அதாவது இஸ்ராயல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்குத்தானே ஒரு உணவை ஹராமாக்கி கொண்டார்கள். அது என்ன உணவு அப்படின்னு கேட்டாங்க. தமக்குத்தாமே ஒரு உணவை ஹராமாக்கி கொண்டார்கள், அது என்ன உணவு? இது என்ன அப்படின்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறுல வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணண்ட உடனே பல்லாண்டு காலம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது காணப்போறாங்க, மூணு நாலு வயசுல காணப்போறாங்க, விளையாட்டு பிள்ளையா இருக்கும் பொழுது. அந்த ஏக்கத்திலேயே அழுது அழுது அழுது அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து கண்ணு குருடா போயிடுது. அந்த ஏக்கத்திலேயே நொந்து நொந்து அவங்களுடைய கூணு விழுந்து போயிடுது. அவங்களுக்கு அப்படியே முடங்கி கிடந்து கூணு விழுந்து போயிடுது. இப்படி அவங்களுடைய நோய் கஷ்டம் எல்லாம் வந்த உடனே அவங்க அல்லாட்ட ஒரு நேச்சர் வைக்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய இந்த நோய்கள் இருந்து எனக்கு ஷிஃபா கொடுத்து எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தண்டா, எனக்கு பிடித்தமான உணவை நான் ஹராமாக்கிக் கொள்கிறேன், எனக்கு நானே எனக்கு பிடித்தமான பானத்தை குடிக்காமல் ஹராமாக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு ஏத்து வைக்கிறாங்க, அல்லாட்ட நேச்சர் வைக்கிறாங்க. இன்னைக்கு நாம அந்த மாதிரி நேச்சர் வைக்கலாமா? அனுமதி கிடையாது. அல்லாஹ் ஹலாலாக்கியவற்றை நமக்கு நாமே ஹராமாக்குறது நமக்கு எந்த அனுமதியும் கிடையாது, அனுமதியும் கிடையாது. அவங்க மார்க்கத்தில் அனுமதி இருந்துச்சு. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன ஹராமாக்குறாங்க சொன்னா, அவங்களுக்கு பிடித்தமான உணவு ஒட்டகத்தினுடைய முதுகெலும்பு இறைச்சி. ஒட்டகத்தினுடைய முதுகு இறைச்சி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஒட்டகத்துடைய பால் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அது ரெண்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கு தானே ஹராமாக்கிட்டாங்க. இதை பத்தி இன்ஷா மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு வரும்போது சொல்லுவோம் வரும். அதாவது பனி இஸ்ரவேலுடைய யூதர்கள்ட்ட ரசூலா கேட்பாங்க, இது வந்து அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கலப்பா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரச்சனைனால ஒரு நேர்த்தி கிடந்துக்கானே தனக்கு தானே ஹராமாக்கிக்கிட்டது, இதை வந்து உனக்கு அல்லாஹ் ஹராமாக்கிட்டலாம் சொல்லாதுன்னு அல்லாஹ் விலக்கி சொல்லுவான். இது ஒரு நீண்ட சம்பவம். ஹயர், இந்த சம்பவத்தை அவங்க மனசுல வச்சுட்டு கேக்குறாங்க, இவங்க உண்மையான அல்லாஹ் ரசூலா இருந்தா இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப ரசூலா சொன்னாங்க, அவங்க எதிர்பார்த்த பதில சொல்லிட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, அதனால அல்லாஹ் நேச்சர் வச்சாங்க, யாரும் உடம்பு நல்லா ஆயிடுச்சுடா, நான் வந்து எனக்கு பிடித்தமான ஒட்டகத்தினுடைய முதுகெலும்பு இறைச்சி சாப்பிட மாட்டேன், அதே மாதிரி ஒட்டகத்தினுடைய பாலையும் குடிக்க மாட்டேன்னு நியத்து வச்சாங்க. அதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு தானே ஹராமாக்கிக்கிட்டது அப்படின்னாங்க. ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க, கைஃப மா உல் மர்அத்தி வ மா உல் ரிஜால். ஏற்கனவே பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு ஆணும் பெண்ணும் வீடு கூடும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தை தாயை போன்றும் சில சமயங்களில் தந்தைய மாதிரி இருக்குது, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் அதுக்கு அழகான பதில் சொன்னாங்க, ஆணும் பெண்ணும் வீடு கூடும் பொழுது பெண்ணுடைய கர்ப்பப்பையை ஆணுடைய இந்திரிய துளி முதலில் போய் அடைந்து விட்டால் பிறக்கும் குழந்தை தந்தையை போன்று இருக்கும். எப்படி ஆணுக்கு இந்திரியம் உருவாகுமோ அதே மாதிரி பெண்ணுக்கும் இந்திரியம் வெளியாகும். அந்த பெண்ணுடைய இந்திரிய துளி கர்ப்பப்பையை முதல்ல போய் சேர்ந்துருச்சுன்னா குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை தாய மாதிரி இருக்கும் அப்படின்ற உடனே இதையும் ஒத்துக்கிறாங்க. மூணாவது கேள்வி கேட்கிறாங்க, கைஃப ஹாதன் நபியுல் உம்மிய ஃபின்னௌம். சரி, நீங்க அல்லாஹ் நபிங்கிறீங்களே, உங்களுக்கு தூக்கம்லாம் எப்படி உங்களுக்கு அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மட்டும் இல்ல, எல்லா நபிமார்களுக்கும் அஹனுல் அம்பியா ஐனானி தனாமானி வல் கல்பி யக்தான். எங்களை மாதிரி நபிமார்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுத்த ஒரு பொதுவான சட்டம் என்னன்னு சொன்னா, நாங்கள் தூங்கினால் எங்களுடைய கண்கள் மட்டும்தான் தூங்கும், எங்களுடைய கல்வி தூங்காது. அதனாலதான் நாம தூங்கினா ஒது முறிஞ்சிடும், ரசூலுல்லாஹ் தூங்கினா ஒது முடியாது. அவங்களுக்கு நபிமார்களுக்கு வந்து கண்கள் மட்டும்தான் தூங்குமே தவிர கல்வி தூங்காது. ஆனா நாம தூங்கினா எல்லாம் சேர்ந்து மொத்தமா தூங்கிடும், அப்படிதானே? நம்ம தூங்கினா தான் நம்ம தூங்கிட்டு இருப்போம், தலைமையில கழுத்துக்கு வச்சுட்டு நிற்பான், அவங்க தெரியுமா? ஏதாவது எதுவும் தெரியாது, எல்லாமே மொத்தமா தூங்கிடும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபிமார்களுக்கு கண்கள் மட்டும்தான் தூங்கும், கல்வி தூங்காது. அதனாலதான் அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுவாங்க, தஹஜ்ஜுத் தொழுதுட்டு பாங்க சொன்ன ஃபஜ்ர் பாங்க சொன்ன உடனே சுன்னத் தொழுவாங்க, ஃபஜ்ரோட சுன்னத் தொழுவாங்க. சுன்னத் தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் படுத்துருவாங்க. எதுக்கு முன்னாடி? ஃபர்லுக்கு முன்னாடி படுத்துருவாங்க. படுத்து நல்ல கொரட்ட சத்தம் கேட்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு, நல்ல தூங்கி நள்ளிரவுல எழுந்திருச்சாங்கல்ல, நடராத்திரிலே தொழுவ ஆரம்பிச்சாங்க. தொழுவ ஆரம்பிச்சு ஃபஜ்ர் சுன்னத் தொழுதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் தூங்கம் தூங்கிடுவாங்க, குட்டி தூங்கம் தூங்கிடுவாங்க. நல்ல கொரட சத்தம் கேட்கும், நல்ல பூமியில தலையை வச்சு படுத்திருப்பாங்க. உடனே பிலால் ரதி அல்லாஹு தஆலா கொஞ்ச நேரம் கழிச்சு பாங்க சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல போய், அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அப்படியே எந்திரிப்பாங்க, நேரவே முஸல்லால போய் நிப்பாங்க, தொழ வைப்பாங்க, நல்ல படுத்து தூங்குவாங்க, கொரட சத்தம் கேட்கும். ஆனா இக்காம சொன்ன எங்க போய் நிப்பாங்க? முஸல்லால போய் நிப்பாங்க. நீ நம்மளும் நிறைய பேர் அப்படி பண்ணுவோம். நம்ம ஜும்மால பார்க்கலாம், நல்ல செவத்துல சாஞ்சு உட்காந்து நல்ல குரடு தூக்குவாங்க, காம சொன்னா தொழுவாங்க. அது என்ன தொழுவையே தெரியல, சாஞ்சு உட்காந்து தூண தொது முடிஞ்சு போச்சு. அது நல்ல குரட்ட விட்டுற ஆகத்தா தலகாணி மட்டும் தான் மிச்சம், தலகாணி மட்டும் தான் இல்லங்க, தலகாணி பெட்டு மட்டும்தான். நல்ல சாஞ்சு உட்காந்து தூங்கிட்டு இருப்பாரு, தூங்கி முடிச்சு காமச்சொல்ல விடுதான் திருது நினைச்சு அல்லாஹுக்கு தக்பீர் கட்டுவாரு. இது என்ன சும்மாவோ என்ன தொழுகை தெரியும், சும்மாவே கூடாது, தொழுகைய கூடாது. ஆனால் அல்லாஹ் தூது சொல்லல்லாஹு நல்லா படுத்து தூங்குவாங்க, குரட்ட விடுவாங்க, ஆனால் முஸல்லால் அப்படியே பண்ணிப்பாங்க. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு தூக்கம் எதை முறிக்காது, ஒதுவை முறிக்காது. இதை பத்தி யூதர்கள் கேட்கிறாங்க, ரசூலா சொல்றாங்க, ஆமா நபிமார்கள் எல்லாருக்குமே வந்து ஐநானி தனாமான் ஒல் கல்வி அப்பதான், எங்களுடைய கண்கள் மட்டும்தான் தூங்கிக் கொண்டிருக்குமே தவிர எங்களுடைய கல்வுகள் விழித்துக் கொண்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுவும் கரெக்டா சொல்லிட்டாங்க. மூணு கேள்வி முடிஞ்சு, நாலாவது கேள்வி கேட்டாங்க, மண் வழியகும் இனல் மலாய்க்கா, உங்களுக்கு வகி கொண்டு வர்ற மலக்கு யாரு அப்படின்னாங்க. சொல்லும் என்ன சொல்றாங்க, இந்த கேள்வி கேட்டுட்டு இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்றதை வச்சுதான் நாங்க முடிவு பண்ணணும், நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கணுமா இல்லையான்னு சொல்லி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதை வச்சுதான் நாங்க முடிவு பண்ணணும், நாங்க அக்ரிமெண்ட் படி இஸ்லாத்தை ஏத்துக்கிறதா இல்லையான்னு சொல்லி அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹி கொண்டு வருது எனக்கு மட்டுமல்ல எல்லா நபிமார்களுக்கும், உங்களுடைய நபியான மூசாவா இருக்கட்டும், அல்லது நீங்கள் யாரை யாருடைய வாரிசுன்னு சொல்றீங்களோ அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், அல்லது ஆபிரஹாமுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அந்த இப்ராஹிமா இருக்கட்டும், எல்லாருக்குமே வஹி கொண்டுறது யாருதான், யாருதான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் எனக்கு வகி கொண்டு வர்றாங்க அப்படின்னு. ஆஹா, ஜிப்ரீலா அவருக்கு எங்களுக்கு ஆவாத, அவருக்கு எங்களுக்கு ஆவாது, ஜிப்ரீலா கொண்டு வர்றாரு உங்களுக்கு, எனக்கு மட்டும் இல்லப்பா, எல்லா நபிமார்களும் அவரு தான் கொண்டு வந்தாரு, எல்லா நபிமார்களும் அவரு தான் வகி கொண்டு வந்தாரு. ஓகே ஓகே இருக்கட்டும், ஆனால் ஜிப்ரீல் எங்களுக்கு ஆவாது, ஓஹோ அதுவும் இல்லனா அவர் எங்களுக்கு எதிரி விரோதி, ஓ ஜிப்ரீல் வகி கொண்டு வர்றாரா, அப்ப நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்க முடியாது அப்படின்னா. இவங்க இந்த கேட்ட கேள்வியத்துல அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்து இருக்கலாம், மண்கான அதுவும் அல்ல ஜிப்ரீல், யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறார்களோ கல்விக்கு பிதுனில்லா, அவர் தான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ்வுடைய உத்தரவையோடு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். அதனால அப்படி ஜிப்ரீலை யார் தங்களுடைய விரோதி என்று சொல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு விரோதி ஆவார்கள். அதனால நபியே இவங்க இஸ்லாத்துக்கு வரலாம், நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஆயத்து இருக்கலாம். யூதர்கள் அந்த கேள்வியை கேட்டு போயிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்டவற்றை பற்றி யூதர்கள் கேட்க வரும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தில் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே வாரிசுகளிடத்திலே என்ன வாக்குறுதி கேட்டார்களோ அந்த வாக்குறுதியை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்படி பல கட்டங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தி அடிக்கடி ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்துவாங்க. அதில் இன்னும் சில இடங்கள் இருக்குது, அது சொல்ற அந்த சம்பவங்கள் வரும்போது சொல்றேன். இந்த நிலையில யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்கள் அவர்களுடைய எஜமானி அந்த மன்னருடைய மனைவி, அந்த மன்னருடைய மனைவி அசீஸ் மன்னருடைய மனைவி அவரை தவறான முறைக்கு அழைக்கின்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் தவிர்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், லக்கத் ஹம்மத் பிஹி, அவள் இவர் மீது கடுமையான இச்சை கொண்டால், வெறி கொண்டால், வா ஹம்ம பிஹா, ஒரு கால் இவரும் அவள் மீது ஆசை கொண்டிருப்பார், எப்பொழுது லவ்லா அன் புரா புர்ஹான ரப்பிஹி, இவர் மட்டும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பார்க்காமல் இருந்திருந்தால். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தடுத்து எதுதான், அல்லாஹ்வுடைய அச்சம் தான் அவர்களை தடுத்தது. கதாலி கதாலிக்கல் நஸ்ரிஃப அனு சூஅ வல் ஃபஹ்ஷா, இப்படி இவ்வாறு நாம் அவரை கெட்ட அருவறுக்கத்தக்க காரியத்திலிருந்து அவரை பாதுகாத்து விட்டோம். இன்னஹு மின் இபாதினல் முக்லசீன், அவர் நம்முடைய மிகச்சிறந்த நல்லடியார்களில் ஒருவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சர்டிஃபை பண்றான். இதே மாதிரி சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவங்களை சொன்னேன். சில நல்லடியார்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்கள், அவர்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அந்த பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வார்கள். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னா, காசிம் நானூத்தி ரஹமத்துல்லா அலஹி, இவங்க யாருன்னா தாருலும் தேவ்பந்த் மதரசாவினுடைய பவுண்டர், தாருலும் தேவ்பந்த் மதரசாவினுடைய பவுண்டர், மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், ஆங்கிலேயர்களால் தீவிரவாதி என்று அறிவிக்கப்பட்டவர், மிக சிறந்த தக்வாதாரியான ஒரு ஆலிம், ஒரு மதரசாவே உருவாக்கணும். அவங்க பேர்ல தான் தேவபந்தில் ஓதி முடிக்கிறவங்க காசிமி, அவங்க பேர் காசிம் நானூத்தவி, அந்த பேர் வச்சுதான் காசிமின் பட்டமே கொடுக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம், காசிம் நானூத்தி ரஹமத்துல்லா அலி ரொம்ப அழகா இருப்பாங்களா சின்ன பிள்ளையிலேயே, அவங்களுடைய உஸ்தாத் முகமது ஹசன், ஷேக் முகமது ஹசன் ரஹமத்துல்லா அலி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஷேக் முகமது ஹசன் ரஹமத்துல்லா அலி வந்து உஸ்தாதா இருந்தாங்க, காசிம் நானூத்தி ரஹமத்துல்லா அலி மாணவரா இருந்தாங்க. ஒரு உஸ்தாத் ஒரு மாணவரை வச்சு ஒரு மாதுளம் மரத்தடியில் தான், மாதுள மரம், மாதுளம் பழத்தினுடைய மரம், அந்த மரத்தின் அடியில் தான் தேவபந்த் மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மதரசா ஆரம்பித்து 150 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அந்த மாதுள மரம் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு அந்த மாதுள மரம் தேவபந்த் மதரசா இருக்குது, 150 ஆண்டுகள் ஆகியும் ஒரு அடையாளமாக. இன்னும் மாதுளம் பழம் காய்ச்சிட்டு இருக்குது, பெரிய விஷயம் அது. மாதுளம் பழம் காய்ச்சிட்டு இருக்குது அதுல. அந்த மாதுள மரத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்தில் இவங்க அவங்களுடைய உஸ்தாத் பாடம் நடத்துறாங்க. இவங்க புகாரி ஷெரீஃபுடைய பாடம் நடத்துறாங்க. காசிம் 400 ரஹமத்துல்லாஹி டெய்லி வீட்டில இருந்து புகாரி கிதாபை தூக்கிட்டு மதரசாவுக்கு வருவாங்க, இவங்கள்ட்ட புகாரி பாடம் படிக்கிறதுக்காண்டி. பிறகு அந்த ஒரு மதரசாவை ஒரு மாணவர் வச்சு ஆரம்பிச்ச மதரசா, அப்புறம் நிறைய மாணவர்கள் அப்படி கூட்டிடுறாங்க. நிறைய மாணவர்கள் வச்சு இவங்க பாடம் நடத்துறாங்க, புகாரி ஷெரீஃப் ஹதீஸ் பாடம் நடத்துறாங்க. ஒரு நாள் காசிம் 400 டெய்லி வீட்டில இருந்து வர்றது போறது பூரா ஒரு பொம்பளை பார்த்துட்டு இருக்கிறான், ஒரு பெண். இவங்களுடைய அழகை, இவங்களுடைய இளமையை, இவங்களுடைய வனப்பை பார்த்து எப்படியாவது காசிம் மூலமா நம்ம நம்முடைய ஹராமான இச்சையை தீர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காசிம் 400 ரஹமத்துல்லாஹி மேல கடுமையான காம வெறி பிடித்து அழைகின்றாள். ஒரு தடவை அவங்களை ஏதோ ஒரு வேலைக்கு கூப்பிடுறாவ, அவங்க போய் என்னமா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பெண்ணுடைய பேச்சு சரியில்லைன்னு காசிம் 400 ரஹமத்துல்லாஹி உடனே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சில நாள் கழித்து அந்த பெண்ணுடைய வீட்டு வாசல்ல ஒரு கிழவி உட்கார்ந்துருக்கிறா. அந்த கிழவி கூப்பிடுறா, அந்த காசிம், நான் காசிம் இந்த வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. காசிம் 400 ரஹமத்துல கிழவி என்னமா என்ன விஷயமா அப்படின்னாங்க. இல்ல வீட்டுல கொஞ்சம் ஊசிக்கு நூல் கோக்கணும், எனக்கு பார்வை இல்லாதனால நீ கோக்க முடியல, நீ கொஞ்சம் வந்து ஊசி கோத்துட்டு நூல் கோத்து கொடுத்துட்டு போவேன் அப்படின்றாங்க. எனக்கு மதரசாக்கு நேரமாச்சு, அது காத்துட்டு இருப்பாங்க, நான் சீக்கிரம் போனோம், இல்ல இந்த ஒரு உதவி செய்ய, சரி ஊசி நூல் தான் எவ்வளவு ஆகப்போது அப்படின்னு இவங்க உள்ள போறாங்க. அந்த கிழவி வெளியே தாப்பா போட்டு போயிடுறா. இந்த பெண் உள்ள இருக்கிறா. ஏற்கனவே எந்த பெண் காசிம் 400 ரஹமத்துல்லாஹி மேல தப்பான எண்ணம் கொண்டாலோ அந்த பெண் காசிம் 400 ரஹமத்துல்லாஹி தவறான இச்சையான விஷயத்திற்கு அழைக்கின்றாள். இவங்க அழுகுறாங்க, காசிம் ரஹமத்துல்லாஹி அழுகுறாங்க. தயவுசெய்து விட்டு, பெரிய பாவம் இது, அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், என்ன விட்டு. அவ சொல்றா, நீ என்னோட நான் என்னுடைய இச்சையை பூர்த்தி செய்யவில்லை என்றால் நான் இப்பவே சொல்லுவேன், காசிம் வீட்டுக்குள்ள போது என்ன தப்பா நடக்க வந்தாரு. எப்படி அவ யூசுப் அலை மன்னருடைய மனைவி அப்படியே தலையில பிரட்டி போட்டாலே பின்னாடி வரும் பாருங்க, அந்த மாதிரி நான் திருப்பி சொல்லிடுவேன், உனக்கு அசிங்கமாயிடும், மரியாதையா என்னுடைய இச்சையை பூர்த்தி பை அப்படிங்கிற மிரட்டா. உடனே காசிம் 400 ரஹமத்துல்லாஹி என்ன பண்ணாங்க, சரிம்மா நான் உன்னுடைய இச்சையை பூர்த்தி பண்றேன், அதுக்கு முன்னாடி எனக்கு வீட்டு பாத்ரூம் எங்களுக்கு சொல்லு, அந்த நேரத்து பாத்ரூம் போ. அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் கிராமங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த டாய்லெட்லாம் வந்து அள்ளுக்க கூசுத்துடுவாங்க, ஒரு சின்ன ரூம் இருக்கும், பின்னாடி கீழே பக்கெட் இருக்கும், அதுல தான் மலம்லாம் போய் விடும், அந்த பின்புறத்திலிருந்து வண்டியில வந்து எடுத்துட்டு போவாங்க, கிராமங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப இவங்க நேரம் அந்த டாய்லெட்டுக்குள்ள போய் அந்த மலை இருக்கக்கூடிய அந்த வாளியில பாக்குறாங்க, மலை நிரம்பி இருக்குது. அந்த மலத்தை எழுதி தன் உடம்புல புற பூசிக்கிறாங்க, அந்த சட்டியில இருக்க மலத்தை புற எடுத்து தன் உடம்புல பூசிக்கிறாங்க. பூசிக்க நேரம் அந்த பெண்ட வந்தா, வா இப்ப வா உடைய ஆசையை பூர்த்தி செய்யறேன், இப்பவா என்கிட்ட ஆசையை பூர்த்தி செய்யறேன் அப்படின்றாங்க. அந்த பொண்ணு நாத்த தாங்க முடியாம உடனே சீ சீன்னு சொல்லி கதவை திறந்து விட்டுறா. காசிம் 400 ரஹமத்துல்லாஹி தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே இவங்க அப்படியே மதரசாக்கு போகணும், பாடத்துக்கு போகணும். அங்க உஸ்தாத் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, எப்போ முதல் சஃப்ல பாடத்தில் உட்காடுறவங்க, முதல் வரிசையில் உட்காடுறவங்க பாடத்துக்கு போய் ஆகணும். அவசர அவசரமா அவர் ஓட ஒன்று ஓடுது, அந்த ஓடல போய் குளிச்சு சுத்தம் பண்ணிட்டு அந்த நஜிசெல்லாம் அவசர அவசரமா கழுவிட்டு நேரா பாடத்துல போய் கடைசி சஃப்ல போய் உட்காந்துடுறாங்க. அவனுடைய உஸ்தாத் முகமது ஹசன் ரஹமத்துல்லாஹி பாக்குறாங்க, எப்பவும் பார்க்கக்கூடிய முதல் சஃப்ல இருக்கக்கூடிய காசிமை காணும். அவங்க பாட பாடத்தை ஆரம்பிச்சுதான் நடந்துட்டே இருக்குது, இவங்களும் பாடத்தில் உட்காந்துருக்காங்க மூலையில. பாடம் முடிஞ்சு முடிஞ்ச உடனே பாடத்துக்கு இடையிலேயே முகமது ரஹமத்துல்லாஹி நீ பாக்குறாங்க, என்ன இது ஒரு மாதிரியா வாசனை வருது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு பயம் எடுத்துருது, அதாவது நம்ம மேல உள்ள நஜீஸ் தான் வந்து நம்ம ஒழுங்காக கழுவா வந்ததுனால நஜீஸ் தான் நாத்தடிக்கு புலத்துறது, அசத் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படின்னு தயங்கி தயங்கி நிக்கிறாங்க. பாடம் முடிஞ்சிருச்சு, ஒவ்வொருத்தரும் மாணவரா எழுந்து வெளியே போறாங்க. காசிம் ரஹமத்துல்லாஹி நடந்து போறாங்க, தாண்டி போறாங்க. தாண்டி போகும்போது காசிம் மட்டும் நில்லு அப்படின்றாங்க. இவங்க நிக்கிறாங்க, நின்றவனே என்ன ஒரு மாதிரி வாட அடிக்கிறோம் மேல அப்படின்னாங்க. இவங்களுக்கு வேத்து விறுவிறுத்து பயம் வந்துருது, பயம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே தயங்கி தயங்கி நிக்கிறாங்க. என்ன வாட சொல்லு அப்படின்றாங்க. உடனே காசிம் 400 ரஹமத்துல்லாஹி தயங்கி தயங்கி நடந்த விஷயத்தை போல சொல்றாங்க. சொன்ன உடனே முகமது ஹசன் ரஹமத்துல்லாஹி அவங்களை கட்டி அணைச்சிட்டு சொல்றாங்க, நான் உண்மையிலே சொல்றேன், உன் மேல வாட வரல, ஹதரத் யூசுப் அலை சலாத்து வஸ்லாமுடைய பத்தினித்தனத்தின் வாசனை உன் மீது வந்தது, யூசுப் நபியினுடைய பத்தினித்தனத்தின் வாசனை உன் மீது வந்தது, அந்த வாசனை இங்க யாருக்கு வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கத்தான் நான் திரும்ப திரும்ப யாரு யாருன்னு விசாரிச்சேன் அப்படின்னாங்க. இது காசிம் 400 ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் வாழ்க்கை நடந்த உண்மையான சம்பவம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய இறை அச்சத்தினால் இந்த மாதிரி ஹராமான காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்பு வரும் பொழுது, நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன், ஒருத்தன் பாவமே செய்யாம இருக்கிறான் இவன் புண்ணியவான் என்று சொல்வதை விட பாவங்கள் செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் கிடைத்தும் பாவங்கள் செய்ய இருக்க பாருங்க, அவன்தான் புண்ணியவான், அவன்தான் அல்லாஹ்வுடைய நேசன். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தும், ஹராமான காரியம் செய்வதற்கு வசதியான வாய்ப்பு கிடைத்தும் அவங்க அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அந்த பாவத்தை விட்டு தவிந்துக்கிறாங்க. தவிந்துகிட்டு என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. ஃபஸ்ட் தபக்கல் பாப், அந்த பெண்ணை விட்டு உதவி தள்ளிட்டு நான் அல்லாஹ் பயப்படுறேன் அப்படின்னு ஓடுறாங்க. ஆனா அந்த பெண் விட தயாரா இல்ல, அந்த பெண் விட தயாரா இல்ல, அவளும் பின்னாடி துரத்திட்டு ஓடுறான். அவங்க இப்படி ஓடுறாங்க, இப்படி ஓடுறா, அவளும் அப்படி ஓடுறாங்க, அப்படி ஓடுறா, எப்படியாவது யூசுப்ப பிடிச்சி அவருடைய அந்த வைராக்கியத்தை கெடுத்துறணும், நம்முடைய இச்சையை தீர்த்தரணும் அப்படின்னு சொல்லி அவளும் ஓட இவளும் ஓட ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஒரு வழியா இவங்க என்னதான் அந்த ஆம்பளை இல்லையா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவளை தள்ளிட்டு முன்னாடி ஓடுறாங்க. இவ என்ன பண்ற, அவளுடைய பின்னாடியே ஓடி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல சட்டையை பிடிச்சி இழுக்கிறா, சட்டையை பிடிச்சி அவங்க முன்னாடி ஓட சட்டையை பிடிச்சி இழுக்கிறா. சட்டையை பிடிச்சி இழுத்தா சட்டை கிழிஞ்சிருது, சட்டை கிழிஞ்சது, அவங்களும் முன்னாடி ஓடுறாங்க, இவ சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு பின்னாடியே ஓடுறா. சட்டை கிளியவும் டக்குன்னு கதவு திறக்குது, உள்ள மன்னர் உள்ள வர்றாரு, வீட்டுக்குள்ள வர்றாரு. இவங்க ஓடுறது, இவங்க முன்னாடி ஓடுறது, சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, சட்டை கிளியிறது, டக்குன்னு போறாங்க. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பாப், இரண்டு பேரும் வாசலை நோக்கி முந்திக் கொண்டு ஓடினார்கள், ஒருவர் ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினார்கள். அவள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கமீசை, கமீஸ்னா சட்டை, சட்டையை பிடித்து இழுத்ததில், மின் துபரின் பின்பக்கத்தில் இருந்து பின்னால் இருந்து சட்டையை பிடித்து இழுத்ததில் அந்த சட்டை கிழிஞ்சு போச்சு. அல்பையா செய்யதஹால் அதல் பாப், இவங்க போறதுக்கு அந்த கிழிப்பதற்கும் வாசலிலே அவருடைய செய்யது, அவருடைய தலைவர் நின்று கொண்டிருக்கிறார். யார், அந்த மன்னரே நின்றுட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே டக்குன அந்த பெண் என்ன பண்ணா, காலத் அவ சொன்னா, மா ஜசா மன் அராதபி அகலிக்க சூஅன், தனியா இருக்கும்பொழுது உங்களுடைய மனைவியிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு தப்பான காரியத்தை செய்ய நினைத்தவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள், உங்களுடைய மனைவி தனியா இருக்கும் பொழுது உங்களுடைய மனைவியிடத்திலே இப்படி தவறான முறையில் நடந்தவனத்தில் என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள், இல்லா ஐயுஸ்டன், இவனை சிறையில் அடைக்கப் போகிறீர்களா, அவ் அதாபுன் அலீம், அல்லது கடுமையான வேதனை கொடுக்க போகிறீர்களா அப்படின்னு கேட்டான். அப்படி என்ன பிளேட்டை திருப்பி விட்டான், நான் தனியா இருக்கும் பொழுது இவர் தான் என்ன வந்து தப்பான வழிக்கு இழுத்தாரு அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பழிய போட்டான். கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹியராவது தினியா நஃப்ஸி, இல்ல இல்ல, இந்த அம்மா தான் என்ன பத்தி என்ன வந்து வற்புறுத்தினாங்க, வலுக்கட்டாயப்படுத்தினாங்க, இவங்க தான் என் மீது மய மோகம் கொண்டு என்னை இழுத்தாங்க அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. பட் அங்க பெரிய அளவில் அது எடுபடல. ஒரு ஷஹீத ஷாஹிது மின் அஹ்லிஹா, உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே தொட்டிலில் இருந்த ஒரு குழந்தையை, பச்சின குழந்தையை அல்லாஹ் பேச வைக்கின்றான். யாருடைய குழந்தையோ, அவருடைய குழந்தையா இருக்க வாய்ப்பில்லை, யாரோ அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த குழந்தையோ, பக்கத்து வீட்டு குழந்தையோ, ஏதோ ஒரு குழந்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், பேச முடியாத தொட்டில் இருந்த ஒரு குழந்தையை, பச்சிலம் குழந்தையை அல்லாஹ் பேச வைக்கிறான். எப்படி, இன்கான கமீசு குத்தமின் குபலின், இவருடைய சட்டை முன்பக்கமாக கிழிக்கப்பட்டிருந்தால், ஃபஸதகத், அவள் சொல்வது உண்மை, வஹுவ மினல் காதிபீன், இவர் பொய்யரு. யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டை முன்பக்கமாக கிழிக்க, அப்ப என்ன அர்த்தம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவளை நோக்கி பாய, அவள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தள்ள, அப்ப எதுதான் கிழிஞ்சிருக்கணும், முன்பக்கம் தான் கிழிஞ்சிருக்கணும். அந்த குழந்தை சொல்லுது, வயின்கான கமீசுஹு குத்தமின் குபலின், அவருடைய சட்டை முன்பக்கமாக கிழிந்திருந்து கிழிந்திருந்தால், ஃபஸதகத், அவள் சொல்வது உண்மை, வஹுவ மினல் காதிபீன், இவர் பொய்யராயிடுவாரு. வயின்கான கமீசு குத்தமின் துபரின், அவருடைய சட்டை பின்பக்கமாக கிழிந்திருந்தால், ஃபகதபத், அவள் சொல்வது பொய், வஹுவ மினஸ் சாதிகீன், இவர் சொல்றது உண்மை, அந்த பொம்பளை சொல்றது பொய், இவர் சொல்றது உண்மை அப்படின்னு அந்த குழந்தை பேசுது. பேசினவன அந்த மன்னர் பலம்மார் ஆ கமீசோ குத்தமின் துபரின், அவருடைய சட்டை பின்பக்கமாக கிழிக்கப்பட்டிருப்பதை பார்த்தவுடன் கால அந்த அசீஸ் மன்னர் சொன்னார், இன்னஹும் என் கைதிக்கின்ன, ஓ பெண்ணே, இது உன்னுடைய சூழ்ச்சி, இது நிச்சயமா இது உன்னுடைய சூழ்ச்சி, இது இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சொல்றான், நான் ஏற்கனவே சொன்ன ஆயத்து, இன்ன கைத குன்ன ஆலீம், பெண்களே உங்களுடைய சூழ்ச்சி மிக மகத்தானது, இன்ன கைத குன்ன ஆலீம், பெண்களே உங்களுடைய சூழ்ச்சி மிக மகத்தானது சொல்லிட்டு, யூசுஃபே அரிதன்ஹாதா, இதை பொருட்படுத்தாத, தயவு செஞ்சு இதை பெருசுபடுத்த வேண்டாம், இதை பெருசா சொல்லாத, வஸ்தஃகிரீலி தம்பிக்கு, ஓ பெண்ணே உன்னுடைய பாவத்திற்காக நீ தௌபா செய், இன்னைக்கு குன்தி மினல் ஹாத்தியீன், நீ தான் தப்பு செஞ்ச பெண்ணு என்று அந்த அசீஸ் மன்னர் கரெக்டா நேர்மையா என்ன சொல்லிடுறாரு, தீர்ப்பு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, யூசுஃபே இதை பெருசு படுத்தாதீங்க, இதோட விட்டுருங்க, இதோட விட்டுருங்க. அவர்கிட்ட சொல்றாரு, நீ தான் தப்பு பண்ணிட்ட, நீ அல்லாட தௌபா செய்ய, அல்லாட பாவம் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அந்த பொம்பளை பேர் என்னங்க தெரியுமா? சுலேஹா. இந்த சுலேஹாவை தான் நம்மளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அல்லாஹும் அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைனல் யூசுப் சுலேஹா. துவா வேற, யா அல்லாஹ் யூசுப் சுலேஹாவும் வாழ்ந்த மாதிரி உங்களை வாழவே. யூசுப் சுலேஹா கல்யாணம் இந்த மோசமான பெண்ணு. இதுக்கு அப்புறம் பாருங்க, இப்ப திருந்தநாள், அதுக்கப்புறமா திருந்தநாளா பாருங்க, அதுக்கப்புறம் நடக்குது பாருங்க. உடனே இந்த செய்தி அரசல் பிரசல ஊருக்குள்ள அப்படி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்படித்தானே, ஊருக்குள்ள அரசல் பிரசல பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி செய்தி வேகமா பரவும்ல, அது கண்ணு காது மூக்கு கை எல்லாம் வச்சு பரவும். நம்ம மருகன் டாக்டர் அப்துல்லா பெரியாதாசன் அப்துல்லா இஸ்லாத்தை தரல, அவர் சொல்லுவார் அவருடைய ஸ்பீச்ல, நம்ம மக்காபள்ளி சொன்னார் நினைக்கிறேன், ஹோட்டல் சரவண பவனுடைய ஓனர் என்ன, ஓனர் பேர் என்ன, ராஜகோபாலன். தமிழ்நாட்டில் ஹோட்டல் வச்சாரு, யாருக்கும் அவர் தெரியாது. துபாயில் போய் ஹோட்டல் வச்சுக்கிட்டாரு, யாருக்கும் தெரியாது. அமெரிக்காவில் போய் ஹோட்டல் வச்சாரு சரவண பவன் சொல்லி, யாருக்கும் தெரியாது. அந்த பொம்பளை பேர் என்ன, ஜோதிமணியா, ஜோதிமணியா வச்சுக்கிட்டாரு, எல்லாரும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்குவாரு. அந்த மாதிரி நல்ல செய்யும் போல யாருக்குமே தெரியாது. அங்க ஹோட்டல் வச்சாரு யாருக்கும் தெரியல, இங்க ஹோட்டல் வச்சாரு யாருக்கும் தெரியல, துபாயில ஹோட்டல் வச்சாரு, அமெரிக்கால ஹோட்டல் வச்சாரு, லண்டன்ல ஹோட்டல் யாரும் தெரியல, ஜோதியை வச்சுக்கிட்டாரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்குவாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி அவதூறுகள்லாம் வந்து, அவதூறா உண்மையோ எதுவா இருந்தாலும் ரொம்ப வேகமா பரவும். இது ரொம்ப வேகமா காட்டு தீ மாதிரி பரவும். இது மன்னர் விட்டு பிரச்சனையாச்சு, பரவாம இருக்குமா, வெளியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. பரவ ஆரம்பிச்ச உடனே ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கால நிஸ்வத்துன் ஃபில் மதீனத்தி. ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள், இம்ராத்துல் அசீசி, இந்த அசீசுடைய மனைவி, துராவிது ஃபதாஹா அன் நஃப்ஸிஹி, அவங்க வீட்டில இருந்த அந்த பையன் தப்பா நடந்திருக்காளாம் அப்படின்னு செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. கது ஷஹஃபா ஹுப்பா, அவ இப்படி வெளியே வெறி பிடிச்ச பொம்பளையா இருப்ப போல தெரியுது, இவ்வளவு மோசமான பொம்பளை, இப்படி செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இன்னால நராஹா ஃபி தலாலி முபீன், அவளை ஒரு பகிரங்கமான வழிகட்ட பெண்ணாகவா நாம் பார்க்கிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த பெண்கள் எல்லாம் கூடி கூடி பசாது பேசுறத இவ கேள்விப்படுறா, யாரு, அசீசுடைய மனைவி சுலேஹா, இவ கேள்விப்படுறா, இப்படி தன்னை பத்தி பேசுறாங்களாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அரசலத்தில் இலேகின்ன அவங்களுக்கு ஆள் அனுப்புறா, அந்த பொம்பளை ஊர்ல உள்ள எல்லா பொம்பளைங்களும் ஆள் அனுப்புறா, மன்னருடைய வீட்டில் உங்களெல்லாம் ஒரு விருந்து வைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி, மன்னருடைய வீட்டில் உங்களெல்லாம் ஒரு விருந்து வைக்கிறா அசீஸ் மன்னருடைய மனைவி அப்படின்ற உடனே மன்னர் வீட்டு விருந்தாச்சே எல்லாம் கிளம்பி வந்துருச்சுங்க பொம்பளைங்க பூரா. வாத்ததுல ஹுன்ன முத்தக்க அன், நல்லா அவங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு வசதியா டேபிள் மேசலாம் நல்ல ஏற்பாடு பண்ணிட்டா. வாத்தத்து மின் ஹுன்ன சிக்கினா, அங்கே அழகழகான பழங்களை வச்சு ஒவ்வொரு பொம்பளையும் உட்கார்ற டேபிளுக்கு பக்கத்துல ஒரு கத்தியும் வச்சுட்டா, பழத்தை அரைஞ்சி சாப்பிடணும்ல, சிக்கினா கத்தியும் வச்சுட்டா. வச்சுட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் பழத்தை எடுத்து அரிஞ்சி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க விருந்துல. காலத் சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துட்டு, அலைஹின்ன யூசுஃபே இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் கூப்பிட்டா அவங்களுக்கு தெரியல, பாவம் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளை, வீட்டில் வேலைக்காரனா வந்து வளர்றாங்க, இதை வேலை செய்ய கூப்பிடறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோன்னா அவங்க வர்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர ஆரம்பித்தவுடன் ஃபலம்மா ரஐனஹு, இந்த பெண்கள்லாம் அப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்களா இல்லையா, அக்பர் நஹு, தங்களை மறந்து ஐதியகுன்ன, பழத்தை இருக்கிறது பதிலா கையை அறுத்துக்கிட்டாங்க. அப்படியே மெய் மறந்து போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல அழகை பார்த்து மெய் மறந்து போய் பழத்தை இருக்கிறது பதிலா கையை அறுத்துக்கிட்டாங்க. குள்ள சொன்னார்கள், ஹாஷல் இல்லா, அல்லா இது என்ன, இது மாஹாதா பஷர், இவரு மனுஷனே இல்ல, இது மனித பிறவியே இல்ல என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இது வந்து ஒரு சங்கையான மலக்கா தான் இருக்கணும், ஒரு அற்புதமான மலக்கா தான் இருக்கணும், இவர் மனுஷனே இல்ல என்று அவர்கள் புகழ்ந்தார்கள். காலத், இப்ப அசீசுடைய மனைவி அந்த சுலேஹா சொல்றா, இவருடைய விஷயத்தில் தான் நீங்கள் என்னை பழி பேசினீர்கள், இவரை உயிரோட என்னை நினைச்சுதான் பழி பேசினீங்க சொல்றா. உலகது ராவத்து, நான் இவரை வற்புறுத்தியது இச்சை கொண்டது வாஸ்தவம் தான். அவர் என்ன பண்ணிட்டாரு, விலகி கொண்டார், அவர் விலகி கொண்டார், லைலம் எஃப்எல் மா ஆமுரு, விலகி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா, என்ன சொல்ல வர்றான்னு சொன்னா, நீங்க ஒரு பார்த்த ஒரு ரெண்டு நிமிஷத்திலேயே மெய் மறந்து போய் அவர் மேல அப்படி சொல்லு விட்டு கையா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்களே, நான் அவர் கூடவே இருக்கிறேனே, அப்ப நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் என்ன? அதான் அர்த்தம் அதுக்கு. நீங்க பார்த்த ரெண்டு நிமிஷத்திலேயே அவரை பார்த்தாலும் கையை எடுத்துக்கிட்டீங்களே பழத்தை இருக்கிறதுக்கு பதிலா, நான் அவர் கூடவே இருக்கிறேன், அவருடைய நடை உடை பாவனை சிரிப்பு அழுகை தூக்கம் முழிச்சிருந்து எல்லாத்தையும் பார்க்கிறேன் அப்படிங்கும் பொழுது என்னை எப்படி நான் கட்டுப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் செஞ்ச தப்ப என்ன பண்றா? நியாயப்படுத்துறா. தான் செஞ்ச தவறை நியாயப்படுத்துறாவ. சரி, அதோடு நிக்காம நியாயப்படுத்தவும் நிக்காம அடுத்து சொல்றா, வல இல்லம் எஃப்அல் மா ஆமுருஹு, இவர் மட்டும் எனக்கு நான் சொல்லும்படி என்னுடைய உத்தரவுக்கு இணங்கவில்லை என்றால், வல இல்லம் எஃப்அல் மா ஆமுருஹு, நான் உத்தரவிடும் உத்தரவுக்கு இவர் மட்டும் இணங்கவில்லை என்றால், ல யுஸ்ஜனன்ன வலைய கூணம் என சாகரின், இவளை இழிவுபடுத்தி இவரை நான் சிறையில் அடைப்பேன் அப்படின்னு சபதம் இருக்கிறான். இவ்வளவு மோசமான பொம்பளையை கொண்டு போய் அவ்வளவு உத்தமமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொண்டாட்டி ஆக்கினா, அல்லாஹ் சொல்றானுங்க, அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன வல் ஹபீசூன லில் ஹபீசாத், அத்தய்யிபாத்து லி தய்யிபீன வ தய்யிபூன லி தய்யிபாத், கெட்ட பெண்களுக்கு தான் கெட்ட ஆண்கள் அல்லாஹ் மாப்பிளையா கொடுப்பான், நல்ல பெண்களுக்கு நல்ல ஆம்பளை அல்லவா அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னானே, அது பொய்யாயிடாதா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பத்தினி தனை என்ன, அவளுடைய அவ உடக்கூடிய ஜொல்லி என்ன, அவளை கொண்டு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனைவியாக்கி அல்லாஹுமா அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன சுலைஹா வ யூசுஃப, யா அல்லாஹ் யூசுஃப் சுலைஹா கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்ந்த மாதிரி வாழ்ன்னு சொன்னா, இது எவ்வளவு பெரிய கொடுமை, இது எவ்வளவு பெரிய கொடுமை! இதுக்கெல்லாம் பெரிய மேலான கொடுமை என்ன தெரியுமா? இவங்களுக்கு எல்லாம் ஒரு இந்த ஒரு ஒரு வித்து போன ஒரு குரூப்புக்கு நாயகம் வாப்பான ஒரு ஃபிராட் ஒத்தருக்கிறான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாயகம் வாப்பாண்டு, அந்த நான் சொல்லிருக்க நினைக்கிறேன், நாயகம் வாப்பாடு போட்டோ பாக்கெட்ல வச்சுக்கிட்டா கஸ்டம்ஸ் ஆபீசர் கண்ண மறைச்சிருவான், நாயகம் வாப்பா மறைச்சிருவாரு. கும்மிடி புண்டியா என்ன புண்டியோ அது, நீ கிலோ கிலோவா தங்கம் கொண்டாலும் சரி நாயகம் வாப்பா போட்டோ பாக்கெட்ல வச்சுட்டா போதும் கஸ்டம்ஸ் ஆபீசர். இப்படி எல்லாம் ஃபிராடு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாயகம் வாப்பாண்டு. அந்த நாயகம் வாப்பாவுடைய பிராடு முறியுதுகளுடைய கல்யாணத்துல அல்லாஹுமா அல்லி பைனஹுமா கல்லம் கமா அல்லஃப்த ஆதம் ஹவ்வா, அல்லாஹுமா அல்லி பைனஹுமா கமா அல்லஃப்த பைன இப்ராஹிம சாரா, அல்லாஹுமா அல்லி பைனஹுமா கமா அல்லஃப்த அய்யூப ரஹீமா, அல்லாஹுமா அல்லி பைனஹுமா கமா அல்லஃப்த யூசுப் சுலைஹா, அல்லாஹுமா அல்லி பைனஹுமா கமா அல்லஃப்த நாயக ரசூலுல்லாஹ் ஹதீஜா எல்லாம் சொல்லிட்டு கடைசியா அல்லாஹுமா அல்லி பைனஹுமா கமா அல்லஃப்த நாயகம் வாப்பா வ ஜௌஜதிஹி, கிடையாது. இவர்களாக ஒரு துவா உருவாக்கி அதுல யூசுப் சுலைஹா கல்யாணம் பண்ணி வச்சு இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றான். இது நான் மக்காப்பள்ளிக்கு வந்த புதுசுல வந்த முதல் வருஷம் நினைக்கிறேன், மக்காப்பள்ளி நான் வந்த 1990 நினைக்கிறேன், 90 நினைக்கிறேன் வந்த முதல் வருஷம் குரான் தராவில இந்த மாதிரி குரான் தஃப்சீர் நடத்துறேன். நடத்தவும் சூரா யாஸ் யூசுப் வரும்பொழுது இந்த சம்பவத்தை சொல்றேன், அல்லாஹ் சொல்றதை அப்படியே சொல்றேன். நான் இந்த மாதிரி கூட அப்பெல்லாம் கமாண்ட்ஸ் அடிக்கல, அதாவது அப்ப வந்து புதுசு ரொம்ப அடிக்க வச்சேன், இப்பெல்லாம் கூட கமாண்ட்ஸ் அடிக்கல. அப்போ இந்த சம்பவத்தை அப்படியே சொல்றேன், இந்த அம்மா இந்த மாதிரி வந்துச்சு, நான் இதை கூட சொல்ல, எப்படி இந்த பாருங்க இந்த பொம்பளை தான் செஞ்ச தவற வந்து நியாயப்படுத்துறா அப்படிலாம் சொல்லல, ஆயத்தை அப்படியே வரிக்கு வரி பார்த்து அர்த்தம் வச்சு சொல்றேன். சொன்ன உடனே மக்காப்பள்ளி தலைவருக்கு ஒரு லெட்டர் வருது, ஒரு 50-100 அல்ல கைங்க கையெழுத்து போட்டு, என்னண்டு நம்முடைய உயிரினும் மேலான சுலேஹா அம்மையாரை, இவருக்கு உயிரும் மேலையா கடிதத்தில் எழுதிருது, நம்முடைய உயிரினும் மேலான சுலேஹா அம்மையாரை நடத்தை கெட்டவர் என்று பேசிவிட்டார், இவரை உடனடியாக மக்காப்பள்ளி நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்காப்பள்ளி தலைவருக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அங்கதான் உட்கார்ந்தார் மருகம் மெஜஸ்டிக் கரீம் காக்கா, அங்கதான் உட்கார்ந்துருந்தாங்க. நான் பயான் முடிது போய் கம்ப்ளைண்ட், நான் பயான் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கொடுத்து பயான் முடிஞ்சுன்னு காக்கா கூப்பிட்டாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை நல்ல அந்தஸ்து கொடுக்கணும், மக்காப்பள்ளியுடைய வளர்ச்சிக்காக அவ்வளோ பாடுபட்ட ஒரு ஸ்ரீதேவி, கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன காக்கான்னு போனேன், அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நிக்கிறாங்க ஒரு 5-6 பேரு, என்னவோ கொடுத்துருக்காங்க படிச்சு கிழிச்சு போட்டு வேலையை பாருங்க அப்படின்னு லெட்டர் ஏங்கையிலேயே கொடுத்து அவ பாட்டு போயிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, சோதர உயிரினு மேலான்லாம் ஒண்ணும் கிடையாது, யாரோ ஒரு பெண் சுலேஹா, அவங்க நமக்கு என்ன சம்மந்தம்? ஒருத்தர் இன்னொரு மருகம் மோத்தா போயிட்டார், அவரும் சீதையை நல்ல மனுஷன், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சுலேஹா அம்மையார் சொல்லி அவன் துப்பாக்கியால சுடுவாரு, அந்த நேரத்தை வந்து ஞாபகம் வந்துருக்கு நினைக்கிறேன், அவர் மருகமா போயிட்டாரு, நல்ல மனுஷன், அல்லா அவருடைய மகபீரத்தை கொடுக்கணும், சொல்ல சொர்க்கத்துக்கு அந்தத்தை கொடுக்கட்ட அவருக்கு. அவரு இந்த மாதிரி இல்லாத ஒன்று கற்பனை இவங்களா உருவாக்கி வச்சுக்கிட்டு, சுலேஹா அம்மார் என்னோ ஒரு பரிசுத்தம் அல்லவே சொல்றான், அது பொண்ணு மோசமான பொம்பளை, தான் செஞ்ச தப்ப நியாயப்படுத்தி பாக்குறா, அதுவும் முடியாதா கணவனே சொல்றான் வஸ்தகஃபிரில் தம்பிக்கு இது வேற உன் பாவத்துக்கு மன்னிப்புகள் அல்லாட்ட இன்னும் என் கைதிக்கேன் இது உன்னுடைய சூழ்ச்சி இன்ன கைத கொண்டு அதையும் நீங்க செய்யக்கூடிய சூழ்ச்சி மகத்தானது அப்படின்னு கணவன் எச்சரித்த பிறகும் அந்த பொம்பளை என்ன சொல்றா பாருங்க, இல்லம் எஃப் அல் மா ஆமுருகு நான் சொல்றதை இவர் கேட்கலண்டா, எனக்கு இவர் உடன்படவில்லை என்றால் லயுஷ் ஜனன் அவளுடைய கூணம் என சாகிறேன், இவரை நான் சிறையில் அடைப்பேன் அல்லது இவரை இழிவுபடுத்துவேன் அப்படிங்கிறார். இதை கேட்ட உடனே யூசுப் அலி இஸ்லாம் சொல்றாங்க, கால யூசுப் அலி இஸ்லாம் சொன்னாங்க, ரப்பி என் ரட்சகனே அசிஜின் அகப இல்லையே யாழ்லாம் எனக்கு சொற்க எனக்கு அந்த எனக்கு அந்த ஜெயிலே மேல அல்லா கேட்கிறாங்க, நான் இதுங்கிட்ட இருந்து தினம் தினம் அவஸ்தப்படுறதோட சித்திரவதை பண்றதை விட அசிஜின் அகப் இலைய யாழ்லாம் எனக்கு ஜெயிலே மேல் மிம்மா எதோனு இலகி இந்த பெண்கள் எந்த காரியத்துக்காக என்னை அழைக்கிறார்களோ அதை விட என்ன ஜெயிலே போட்டு ரப்பே, நான் இங்க இருந்து தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்கிறத விட நான் ஜெயிலுக்கே போயிடுறேன் யாழ்லா என்று யூசுப் அலி இஸ்லாம் துவா செய்ய ஆரம்பிச்சாங்க. துவா செஞ்ச உடனே என்னை விட்டு இந்த பெண்களை தூரமாக்கி விடு, கைத கொண்ட பெண்ணுடைய சூழ்ச்சியை இல்லை என்றால் அசுப் இலையின்ன நானும் இந்த பெண்கள் பக்கம் சாய்ந்து விடுவேனோ, அக்குமினல் ஜாகிலீன் மடையர்கள் நானும் ஒருத்தன ஆயிடுவேனோ என்று நான் அஞ்சுகிறேன் ரப்பே, அதனால என்ன ஜெயிலுக்கே அனுப்பிடியா அல்லாஹ் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை விட்டும் அவர்களை பாதுகாத்து விட்டான். இன்னஹு சமீஉல் அலீம் அவன் தான் நிச்சயமாக எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவனாகவும் எல்லாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். சும்மா பதாலஹும் மின் பாதி மாரௌ லாயாத்தி, பிறகு இந்த செய்தியும் மன்னருடைய காதுக்கு போகுது. அசீஸ் அந்த பொம்பளை சுலேகா பொம்பளைங்கெல்லாம் கூட்டு வந்தா விருந்து கொடுத்தா கையை அறுத்துக்கிட்டாங்க ஒடிப்படி சவால் வரவிட்டுருக்கா அப்படிங்கிற செய்தி எல்லாம் காதுக்கு போன உடனே மன்னர் ஆலோசனை பண்றாரு அவசர அவசரமா. இது யூசுப் இவங்களும் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மன்னரே தயசனை ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க அப்படின்றாங்க. மன்னர் பாக்குறாரு, சரி ஓகே இப்படி ஒரு வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஃபித்னா வளர்றதை விட தப்பு நடக்கிறத விட பாதுகாக்கிறது நல்லது, இவர் ஜெயிலுக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சும்மா பதாலகம் மின் பாதி மாறாவ், அவர்கள் ஆலோசனை செய்த பிறகு அவர்களுக்கு விளங்க வந்தது கொஞ்ச காலத்திற்கு அவர் சிறையிலே இருக்கட்டும் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிலைக்கு போயிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பாருங்க, எந்த தப்பு செய்யாம எந்த தவறு செய்யாம பாவத்திலே தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஜெயிலுக்கு போறாங்க. அங்க ஜெயில பாக்குறாங்க, அவர்களோடு சேர்ந்து இரண்டும் இளைஞர்கள் வேறு ரெண்டு இளைஞர்களும் வந்து ஜெயிலில் வந்திருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு போனவர் சும்மா இல்ல, அங்க போய் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேலை? ஜெயிலுக்கு அதிகரிக்கலாம், அல்லாவை பத்தி அல்லாட மகத்துவத்தை பத்தி அல்லாட குதிரத்தை பத்தி அல்லாட வல்லமையை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்களோட ரெண்டு இளைஞர்கள் தங்கி இருக்கிறாங்க. கால அஹதுகுமா, அந்த இவங்க இப்படி தாவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த நல்ல பழக்கம் ஆயிடுறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதுல ஒருத்தர் சொல்றாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துட, இன்னி அரானி ஆசிர் ஹம்ரா. யூசுப் அலைஹிஸ்ஸலாமே, ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவுக்கெல்லாம் பலன் சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கான், அறிவை கொடுத்துருக்கான். அப்ப அதுல ஒருத்தர் சொல்றான், என்னண்டா நான் வந்து பழரசம் பிழிவதை போன்று கனவு கண்டேன், திராட்சை ரசம் பிழிவதை போன்று கனவு கண்டேன், இந்த கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டான். ஒக்கால் ஆகர், இன்னொரு ஆள் சொன்னா ரெண்டு பேர்ல, இன்னி அரானி அஹமில் ஃபௌக்கர் ஆசி ஹுப்ஸா, நான் கனவுல பார்த்தேன் என்னுடைய தலைக்கு மேல ரொட்டிகளை சுமந்து கொண்டு செல்கின்றேன், தாக்குள் தயிர் மின்ஹோ, பறவைகள்லாம் அந்த ரொட்டியை கொத்தி கொத்தி திங்குது, நான் தலைக்கு மேல ரொட்டியை சுமந்துட்டு போறேன், எங்கிருந்தோ பறவைகள் வந்து அந்த தலைக்கு மேல ரொட்டியை கொத்தி கொத்தி தின்னு போகுது, இந்த மாதிரி நான் கனவு கண்டேன், நபி நபி தாவிலிஹி, இந்த ரெண்டு விளக்கத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்னா நராக்கா மினல் முஹ்சினீன், நாங்க உங்களை ரொம்ப நல்லவரா பார்த்திருக்கிறோம், நல்ல அழகா விளக்கம் சொல்றீங்க, நீங்க எங்களுக்கு இதான விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னாங்க. கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா யாத்திக்குமா தாவன் துர்சகானிஹி, உங்களுக்கு இப்ப நீங்க மதியான சாப்பாடு வரும்ல, சாப்பாடு வரதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இல்லா நப்பாத்துக்குமா பி தாவிலிஹி கபுல ஐ யாத்தியக்குமா, உங்களிடத்துல இந்த மதியான சாப்பாடு உங்களுக்கு வரத்துக்குள்ள நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்லிடுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்றாங்க. தாலிக்குமா மிம்மா அல்லமணி ரப்பி, இது என்னுடைய திறமை அல்ல, என் ரப்பு எனக்கு கற்றுக் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன், இன்னி தரத்து மில்ல தக்கோம் இல்லா யுமினுன பில்லாஹி, அல்லாவை ஈமான் கொள்ளாத மக்களை விட்டு நான் விலகி கொள்கிறேன், ஒகம்பில் ஆகரத்தி காஃபிரோன், ஒகம்பில் ஆகரத்தி ஹும் காஃபிரோன், அவர்கள் ஆகரத்திலே அல்லாவை நிராகரித்த மக்களாக இருப்பார்கள், அந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க, நான் பின்பற்றக்கூடிய நேரான மார்க்கத்தை நீங்களும் பின்பற்றுங்க அப்படின்னு தாவாச்சாங்க. ஒத்தப ஒத்தபாத்து மில்லத் ஆபா இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூப், எங்களுடைய முன்னோர்களான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தையே நான் பின்பற்றுகின்றேன். உமா காணலனா அன் நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷைன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு நமக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஜாலிக மின் ஃபதலில்லாஹி அலைனா வலன் நாசி, அல்லாஹ் நம் இப்படி அல்லாஹ்வை மட்டுமே ஈமான் கொள்வது என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிருபை, பெரிய ஞாபத்து. உலாக்கின் அக்சர நாசிலா யஷ்குரோன், ஆனா நிறைய மக்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த ஞாபத்துக்கு நன்றி செலுத்துவதில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, தாவா செய்றாங்க. தாவா செஞ்சுட்டு சாஹிபை சின்னி சிஜினி அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைரன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் கேக்குறாங்க. சிறைவாசிகளே, அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைரன், நிறைய கடவுள்கள், ஒவ்வொருத்துக்கும் ஒரு கடவுள், மலைக்கு ஒரு கடவுள், சூரியனுக்கு ஒரு கடவுள், நிலாவுக்கு ஒரு கடவுள், நட்சத்திரத்துக்கு ஒரு கடவுள், ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுளை வச்சு வணங்குறீங்களே, இப்படி அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைர், இப்படி பல கடவுள்களை வைப்பது சரியான முறையா? அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், எல்லோரையும் மிகைத்த ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்குவது முறையா அப்படின்னு என்ன பண்றாங்க, தாவா செய்றாங்க. மா தாபுதுன மின் தூணிக்கு இல்லா அஸ்மான் சம்மைத்து முஹா, அந்த அல்லாவை விட்டு விட்டு நீங்களா எதுதான் புதுசு புதுசா பேர் வச்சுக்கிறீங்களோ, பிள்ளையாரு, முருகன், பரமசிவன், பார்த்திபன், கிருஷ்ண, முருகன், வள்ளி, தெய்வான, மண்ணாங்கட்டி, மண்ணாங்கட்டி, என்னோ பேர்லாம் வச்சுக்கிறீங்க இல்லையா, இந்த பேர்கள் எல்லாம் இல்லா அஸ்மா அன் சம்மைத்து முகா அன் தும்ப ஆபாவுக்கும், நீங்களும் உங்கள் முன்னோர்களும் கற்பனையா வைத்துக் கொண்ட பேர்கள். மா அன்சல் அல்லாஹு பிஹாமின் சுல்தான், இதுக்கெல்லாம் அல்லாடது எந்த ஆதாரமும் கிடையாது. நீங்க அல்லாஹ் விட்டு விட்டு என்னென்ன தெய்வங்கள் பேர் வைக்கிறீங்களோ இதெல்லாம் உங்களுக்கு கற்பனையான பேர்கள். யாருங்க இப்ப உள்ள இந்து மக்கள் சொல்ற மாதிரி இது பாருங்க, இப்ப உள்ள இந்து மக்கள் சொல்ற மாதிரி இது வார்த்தைகள்லாம், இதெல்லாம் நீங்க உங்களுக்கு முன்னோர் வச்சுக்கிட்ட வார்த்தைங்க. மா அன்சல்லாஹு பிஹா சுல்தான், அல்லாஹ் இதுக்கு எந்த ஆதாரம் இருக்கவில்லை. இனில் ஹுக்கும் இல்லா இல்லா, அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் அல்லாஹுக்கே உரியது. அமர் அல்லாஹ் தாபுது இல்லா ஐயா, அவன் தான் அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கின்றான். தாலிக தீனுல் கையுமோ ஒலாக்கின் அக்சரன் நாசில் ஆய ஆழமோன், இதுதான் பரிசுத்தமான உறுதியான மார்க்கம், ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை பத்தி விளங்காத மக்களா இருக்கிறாங்க அப்படின்னு அழகா ஒரு தாவா செஞ்சு முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு இப்ப மேட்டருக்கு வராங்க. என்ன மேட்ரு, கனவு விளக்கம் கேட்டாங்க இல்லையா, விஷயத்துக்கு வர்றாங்க. யா சாஹிபே சிந்தி சிஜினி, ஓ என்னுடைய சிறை தோழர்களே, அம்மா அஹதுக்குமா, உங்களில் ஒருவர் யார் வந்து திராட்சை பழம் புளி இந்த மாதிரி கனவு கண்டீங்களோ, எஸ்பி ரப்பஹு ஹம்ரா, நீங்க ஏற்கனவே மன்னருக்கு வந்து திராட்சை ரசம் பிழியும் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாரு. இவரு அரண்மனையில ஜூஸ் போடுற வேலை இவருக்கு, ஏதோ தப்பு செஞ்சாலும் ஜெயிலில் போட்டு விட்டாங்க. மூசா யூஸ் வேலை சொல்றாங்க, உனக்கு மீண்டும் அதே வேலை மறுபடியும் கிடைக்கும், நீ மறுபடியும் அரசரிடத்திலே அதே வேலைக்கு போவேன், அதுதான் உன் கண்ணோட விளக்கம். அம்மல் ஆகரோ, இந்த ரெண்டாவது ஆள் இருக்காரு, யாரு தலைக்கு மேல ரொட்டியை வச்சு கத்தி குடி தாங்க கனவு கண்டாரு, அவர் சொல்றாங்க, நீ சிலுவையில் அறையப்படுவாய், சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவாய், உன்னுடைய உன்னுடைய பெணம் அப்படியே ரோட்ல கடந்து நாரி, தாக்குல தயிரும் ராசிகி, பறவைகள் உன்னுடைய தலையை கொத்தி தின்ன ஆரம்பிக்கும், அந்த நிலை உனக்கு ஏற்படும் அப்படின்னு ரெண்டு பேருடைய தேவையிலையும் ரெண்டு பேருடைய விளக்கத்தையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. குதியல் அம்ருல்லதி ஃபீஹி தஸ்தஃப்தியான், அவங்க என்ன கேட்டாங்களோ அது மாதிரியே நடந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல விளக்கப்படியுமே ரெண்டு பேரும் நடந்துருச்சு. ஓ காலல் இல்லதி லன்ன அன்னஹு நாஜி மினுமா உதுக்குர்னு இந்த ரப்பிக்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அந்த மன்னருக்கு மறுபடியும் வேலைக்கு போறான் இல்லையா, அவன்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, நீ மன்னர்கிட்ட மறுபடியும் பழம் புளியில வேலைக்கு போவே, ஜூஸ் போடுற வேலைக்கு போவே, அப்படி போகும்போது என்ன பத்தி கொஞ்சம் மன்னர் ஞாபகப்படுத்து, ரொம்ப நாள் ஆச்சு ஜெயில கிடக்கிறேன், அவர் பாடு மறந்துட்டார் போல தெரியுது, என்ன பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்து அவருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அப்ப அன்சாஹு ஷைத்தான் ரிக்ர ரப்பிஹி, அந்த மன்னர் இடத்துல போன உடனே இவரை பத்தி சொல்றத ஷைத்தான் மறக்கடிச்சுட்டான், அவன் வேலை முடிஞ்சு போச்சு மறந்துட்டான் சொல்லவே இல்லை. பிறகும் பல ஆண்டுகள் சிறையிலே தங்கியிருக்கிறாங்க, மன்னருக்கு செய்தியை போல மன்னருக்கு ஞாபகமும் இல்ல மறந்து போச்சு, இவங்க ஜெயிலே கிடக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மன்னருக்கு ஒரு கனவு காண்றாரு, மன்னர் ஒரு கனவு கண்டு காலல் மலிக்கு மன்னர் சொன்னார், இன்னி அரா, நான் ஒரு கனவு கண்டேன், சபா பக்கராத்தின் சிமானின் சபான் எஜாஃபுன், நான் ஒரு கனவு கண்ட ஒரு ஏழு கொழுத்த மாடு, நல்ல கொழுத்த பசுமாடு ஒரு ஏழு மாடு நிக்குது, ஒரு நோஞ்சா மாடு மாதிரி ஒரு ஏழு மாடு நிக்குது, ஒவ்வொரு நோஞ்சா மாடும் அந்த கொழுத்த மாட்டை போய் கடிச்சு திங்குது, நோஞ்சா மாடு எது திங்குது, கொழுத்த மாட்டை கடிச்சு திங்குது. பக்கத்தில் ஒரு சபா சும்புலாத்தின் குதிரின், ஒரு ஏழு நல்ல செழுமையான நெல் கதிர்கள், செழுமையான நல்ல பச்சை பசையல் நெல் கதிர், ஒரு ஏழு கதிர் பக்கத்தில் கிடக்குது. உஹரி யாபியாஸ், யாபிசாத், அதுக்கு பக்கத்தில் ஒரு காஞ்சி போன வைக்கோலும் கிடக்குது. இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், ஒரு ஏழு செங்கதிர் இருக்கு, நல்ல செழுமையான நல்ல வளம், என்ன சொல்றது, பச்சையான பசுமையான ஒரு ஏழு கதிர் இருக்குது. பக்கத்திலே காஞ்சி போன வைக்கோலும் கஞ்சி கிடக்குது. பக்கத்தில் ஒரு ஏழு கொழுத்த மாடு இருக்குது. அந்த கொழுத்த மாட்டை நோஞ்சா மாடு, ஒரு ஏழு மாடு நோஞ்சா மாடு நிற்குது, அது திங்குது. என்ன கனவு இது? பைத்தியகாரத்தனமான கனவு. இதை நான் கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம் சொல்லி தன்னுடைய அரசவையில் இருந்த பெரிய பெரிய கனவுக்கு பலன் சொல்லக்கூடிய வல்லுநர்கள் அவங்க இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டுனா, யா ஐயுவல் மலவு, ஓ அறிவாளி கூட்டமே, அஃதூனி ஃபி ருயாய இன்குன்தும் லிருயா தாபரூன், நீங்கள் உண்மையிலேயே கனவுக்கு பலன் சொல்லும் திறமை இருந்தால் என்னுடைய இந்த கனவுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். காலு அவர்கள் சொன்னார்கள், அல்காசு அஹ்லாமின், இது வந்து உங்களுக்கு வந்து அஜீர்ண கோளாறுனால வந்த கனவு இது. அல்காசு அஹ்லாமின், இது வந்து உங்களுக்கு அஜீர்ண கோளாறுனால இந்த தூக்கம் ஒழுங்கா இல்லாதனால வந்த கனவு. ஒமா நஹனு பி தாவீலில் அஹ்லாமி பி ஆலிமீன், இந்த மாதிரி ஒரு சில்லி கனவுலாம் எங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது அப்படின்னு தப்பிக்க பார்த்தாங்க. அப்படின்னு தப்பிக்க பார்த்தாங்க. ஏன்னா ஆபிரஹாம் லிங்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர், நல்ல திறமையான ஒரு பேச்சாளி அறிவாளி. அவர் நிறைய ஊர்களுக்கு ஸ்பீச்சுக்கு போவாராம். போகும்போது அவர் டிரைவர் தான் வண்டி ஓட்டிட்டு வருவாரு. போகும்போது ஸ்பீச் கொடுப்பாரு, கொடுத்து முடிச்ச உடனே அவங்களுடைய கேள்வி பதிலாம் கேட்பாங்க, கேள்வி பதிலாம் சொல்லுவாராம். ஒரு நாள் அவர் டிரைவர் சொன்னாராம், சார் இப்ப நம்ம போற ஊருக்கு வந்து உங்களை அவங்க பார்த்ததே கிடையாது. அந்த காலத்தில் வாட்ஸ்அப் பேஸ்புக் யூடியூப்லாம் கிடையாது, முன்னாடி வீடியோலாம் பார்த்துருக்கிறதுக்கு. இப்பதான் நீங்க முதல்ல போறீங்க, உங்க முதல்ல பார்க்க போறாங்க, அந்த மக்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து உங்க ஸ்பீச் எல்லாம் நிறைய கேட்டு கேட்டு எனக்கு நல்ல உள்ள சேர்த்து வச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு ஆசை இந்த ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லி. அதனால இந்த போற ஊருக்கு உங்க கோட்டை எனக்கு கொடுத்துருங்க, நான் அப்ரஹாம் லிங்கன் மாதிரி ஸ்டேஜில் போய் பேசிடுறேன், நீங்க டிரைவர் மாதிரி உட்காந்துக்கிறீங்களா அப்படின்ற உடனே அப்ரஹாம் லிங்கன் பார்த்தா, சரி இந்த விளையாட்டு தான் விளையாடி பார்ப்போமே, என்னதான் அவங்க பார்ப்போம் அப்படின்னு விளையாடின உடனே அப்ரஹாம் லிங்கனோட வரலாறு நடந்த சம்பவம் இது. அப்போ அந்த ஊருக்கு போறாரு, போய் அந்த டிரைவர் என்ன பண்றான், அப்ரஹாம் லிங்கன் மாதிரி இவர் ஏற்கனவே எந்தெந்த ஊர்ல என்னென்ன ஸ்பீச் பேசினாரு அதெல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அதை பூரா எடுத்து பாயிண்ட் பாயிண்டா எடுத்து விட்டோம்னு மக்கள் கடுமையான அப்ளாஸ் அப்படியே கை தட்டுறாங்க மக்கள். அவருக்கு வா அப்ரஹாம் லிங்கன் இப்படி பேசுனியா அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சாச்சு. குவெஸ்டின் ஆன்சர் செஷன் வந்துச்சு. வந்த உடனே ரெண்டு மூணு கேள்விக்கு எப்படி சமாளிச்சு பதில் சொல்லிட்டார் டிரைவர். மூணாவது கேள்வி ஏடாகுடமான கேள்வி. அந்த கேள்வியை கேட்டதா அப்ரஹாம் லிங்கன் அசந்துட்டார். ஆஹா, அந்த கேள்விக்கு நம்மளுக்கு விட்டாச்சு, கொஞ்சம் பதில் சொல்றது, இவன் எப்படி பதில் சொல்ல போறான்னு தெரியலையே, இவன் போய் ஏடாகுடமா மாட்டிக்கிட்டா குட்டு வெளிப்பட்டு போயிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிற உடனே டக்குன்னு அந்த கேள்வியை கேட்ட உடனே, வாட் இஸ் நான் சென்ஸ், இதுதான் சில்லி குவெஸ்டின், இந்த மாதிரி குவெஸ்டின் நான் பதில் சொல்ல மாட்டேன், என் டிரைவரே சொல்லுவான், டிரைவர் யூடெயில் அப்படின்ட்டாரா. இது வந்து அந்த என்ன சொல்ற டைமிங் சென்ஸ் இதான் அந்த மாதிரி. அப்போ அப்ரஹாம் லிங்கன் வந்து அந்த டிரைவர் ரொம்ப புகழ் வரும், இவன் வந்து ரொம்ப அறிவாளி டிரைவர், இவன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, நான் அமெரிக்காவுடைய அதிபதி ஆயிட்டேன், இவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால டிரைவரா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாரான். சோ அந்த மாதிரி இவங்க என்ன தப்பிக்க பார்த்தாங்க, இந்த மாதிரி சில்லி கணக்குல விளங்க கேட்காதீங்க, இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல, நாங்க இந்த மாதிரி சில்லி விஷயம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு தப்பிக்க பார்த்தாங்க. அவர் மன்னர் விடுற மாதிரி தெரியல, இந்த எஸ்கேப் எல்லாம் அங்க வேண்டாம், எனக்கு கண்ட கலவுக்கு பதில் சொல்லு ஒழுங்கா, அவங்க யாரும் சொல்ல தெரியல. இப்ப இந்த நேரத்தில் அந்த ஜூஸ் புலி தான் பாருங்க, அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஜூஸ் புலி அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்ப கால் அல்லது நஜா மின்ஹுமா, அந்த ரெண்டு பேரில் தப்பிச்சுக்கிட்டானே அந்த ஜூஸ் புலிரவன், அவன் சொல்ல ஆரம்பிச்சான், ஒத்தக்கர பாத உம்மத்தின், நீண்ட ஒரு காலத்திற்கு பிறகு அவனுக்கு நினைவு வர ஆரம்பித்தது. அவன் சொன்ன, அன உணப்பியோகமி தாவிலிஹி, நான் இதுக்கு பதில் சொல்றேன், இந்த மன்னரே உங்களுடைய இந்த கனவுக்கு நான் பதில் சொல்றேன், என்ன எங்க அனுப்புங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல அனுப்புங்க, நான் கேட்டு வந்து சொல்றேன் உங்களுக்கு அப்படிங்கிறார். உடனே மன்னர் அப்படியே கேட்டுவான், நேரா அந்த ஜூஸ் புலி தான் வர்றான். வந்து யூசுப், யூசுஃபே ஐயோ சித்தியக், உண்மையாளரே, அஃப்தினா ஃபி சபை பக்ராத்தின் சிமானின் யாக்குலுஹுன்ன சபான் உஜாப், அந்த ஏழு கொழுத்த பசுமாடுகளை, ஏழு நோஞ்சான் பசுமாடுகள் சாப்பிடுகின்றது, சபாய் சும்புலாத்தின் குதிரையும் உஹரியா பிசாத், ஏழு பசுமையான கதிர்களும் காய்ந்த வைக்கோலும், இதெல்லாம் கனவு சொல்றாரு, இந்த மாதிரி இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க, லால்லி அர்ஜி நாசில் ஆல்லும் யாலமோன், நான் மக்கள்கிட்ட போய் திரும்பி போய் மன்னர்கிட்ட போய் இந்த விளக்கத்தை சொல்லுவேன், அதனால எனக்கு இந்த விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன, அப்ப கூட பாருங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், டேய் நான் மன்னர் சொல்ல சொன்னியா அப்படிலாம் கேட்கவே இல்லை, இப்ப மறந்து போயிட்டு உனக்கு வேற திரும்ப வந்திருக்கியா அதெல்லாம் கேட்கவே இல்லை, புதுசா அவன் கேள்வி கேட்கிற மாதிரி அப்படியாப்பா, அதுக்கு விளக்கத்தை சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவுக்கு என்ன விளக்கங்கிறத விளக்கத்தை சொன்னாங்க. கால சொன்னாங்க, தஸ்ரஊன சபா சினீன தாபன், நீங்க ஏழு வருஷத்துக்கு நாளைக்கு வச்சுக்கலாமா? அப்படியே கண்டினியூ போவோம், நிறைய இருக்குது. நாளைக்கு வச்சு பிரசாத் என்ன விளக்கம் சொன்னாங்கன்னு சொல்லி நான் கேள்வி பதிலே இருக்கிற எக்கச்சமா இருக்குது கேள்விகள். இரவு நேரத்தில் நகமுடி போன்ற வெட்டலாமா? தப்பில்லைங்க. கை விரல்களை நெரித்து சொடக்கு போடலாமா? அது சோம்பேறிகள் அடையாளம். சொடக்கு போடுறதுங்கிறது ரசுல்லா ஒதுவோடு இருக்கும்போது அந்த மாதிரி சொடக்கு போடுறத தடை செய்ய சொல்லிருக்காங்க, தடுத்திருக்காங்க. கிபிலாவை நோக்கி கால் நீட்டி இருப்பது தூங்குவது போன்றவை கூடுமா? முடியாத நேரத்தில் அவாய்ட் பண்றதுக்காண்டி கிபிலாவை முன்னோக்கி கால் நீட்டி தொழலாம், தூங்கலாமா? தப்பு கிடையாது. முடியல, அவாய்ட் பண்ண முடியல, அந்த பக்கம் தான் நீட்டணும், நல்லதில்லை, நீட்டிக்கலாம், தப்பில்லை. பெரிய ஹராம் கிபிலா நம்ம கால் நீட்டக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இப்ப சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், நம்முடைய நண்பர் நசீம் ஐஏஎஸ் அவர் வந்து ஒரு கான்பரன்ஸுக்காண்டி கென்யாக்க கொரியாக்க எங்கேயோ போயிருக்காரு. போன நேரத்தில் இவர் வந்து அப்போ டீ போர்டு சேர்மன் வந்தாரு, தேயிலை வாரியத்தினுடைய சேர்மன் வந்தாரு. அங்கே போயிருக்கும்போது அங்கே இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ், எல்லா நாட்டிலும் பெரிய பெரிய ஆபீசர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க ஒரு மூணு ஆபீசர்ஸ். இவர் தொழுகு நேரம் வந்தவொடனே இவர் மட்டும் தொழுவு போறதை பார்த்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி. மீட்டிங் முடிஞ்சு நைட்டு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு, நல்லா எல்லாரும் உள்ள ஏற்றிக்கிட்டாங்க சோமபானத்தை, உற்சாக பானத்தை ஊத்திக்கிட்டு நல்ல ஃபுல் போதை. இவரு இஷா தொழுது சாப்பிட்டு ரூம்ல போய் படுத்துட்டாரு. யதார்த்தமா பார்த்தா ஹோட்டல் இவருக்கு பக்கத்து ரூம்லயே அவங்க இருந்தாங்களாம், இவங்களை அடுத்த ரூம்லயே அவங்க இருந்திருக்காங்க. இவரு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நைட்டு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்குமா வந்து கதவு தட்டாங்களாம் யாரோ. ஒன்றரை மணிக்கு யாரும் கதவு தட்டுறாங்க அப்படின்னு கதவு திறந்தா இந்த மூணு பேரும் ஃபுல் போதையில நிக்கிறாங்க. பிரதர் வேர் இஸ் கிபிலா அப்படின்ட்டு, கிபிலா எங்க அப்படின்ட்டு. இவரு என்னடா இது இந்த போதில ஏன் கிபிலாவை கேட்கிறாய்வ, என்ன பிரச்சனை பா உனக்கு, இப்ப என்ன தொழுவும் கூடாது அந்த சூழ்நிலையில நீ போதையில என்ன பிரச்சனை கேட்கும்போது, இல்ல எங்க அம்மா சொல்லியிருக்காங்க தூங்கும் போது கிபிலா பக்கம் கால் நீட்ட கூட சொல்லி, நாங்க தூங்க போறோம், அதனால கிபிலா எதுன்னு சொன்னீங்கன்னா அந்த பக்கம் கால் வேற பக்கம் கால் நீட்டுவோம். அவனுடைய தக்குவா பாருங்க, அவ்வளவு போதையிலையும் கிபிலா பக்கம் கால் நீட்ட கூடாது, பெரிய தக்குவாது. அதே மாதிரி நம்மளும் சில சமயம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல போய் நல்ல தண்ணி அடிப்பான், தண்ணி அடிச்சுட்டு அங்க சைட் டிஷ் சிக்கன் வச்சிருப்பான், அப்ப இந்த பேரட் கேட்பான் இது ஹலாலா அப்படின்னு, அந்த போதையில ரொம்ப தெளிவா இருப்பான் தப்புவா. அப்ப அந்த மாதிரி நம்மளுங்க செய்யற ஹராமலாம் விட்டுறது, இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப பெர்ஃபெக்டா ரொம்ப பக்கா தக்குவாவோட இருப்பாங்க. அந்த மாதிரி தக்குவாலாம் தேவையில்லை. கால் நீட்டா நீட்டெல்லாம் நீட்டக்கூடாது ஹராமு அப்படிலாம் எந்த குரான் ஆயத்தும் கிடையாது, அதிசயம் கிடையாது, சஹாபாக்களுடைய வார்த்தைகள் கூட கிடையாது, இமாம்கள் கூட சொன்னது கிடையாது. அல்லா சொல்றான் தக்குவல் குலோப், அல்லாவுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துவது அது உள்ளத்துறை தக்குவாவோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறான். சோ கிபிலா என்பது அல்லாவுடைய அடையாளங்களில் ஒன்று. கால் நீட்டுவது எந்த ஊர்ல கால் நீட்டுவது என்பது மரியாதை குறைவோ அந்த ஊர்ல கால் நீட்டாதீங்க. நீங்க சவுதியிலாம் போய் பாத்தீங்கன்னா நீங்க காபத்துள்ளோட திசையை சொல்றீங்க, காபத்துள்ளாவே இருக்கும் கால் நீட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா அங்க அவங்களுக்கு வந்து கால் நீட்டுவது என்பது மரியாதை குறைவெல்லாம் உனக்கு கிடையாது. இந்த கால் நீட்டுறதுங்கிற கலாச்சாரம், கால் பட்டா தொட்டு மொத்தம் கொடுக்கணுங்கிற கலாச்சாரம், இதெல்லாம் இந்த இந்துத்துவ கலாச்சாரம், காஃபியுடைய கலாச்சாரம். காலை வந்து ரொம்ப ஒரு மோசமான உறுப்பா நினைக்கிறது, கால் பட்டா அதை தொட்டு முத்தம் கொடுக்கணுங்கிறது, இது இஸ்லாத்துல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம ஊர்ல வந்து கால் நீட்டுவது என்பது ஒரு மரியாதை குறைவுங்கிறதுனால நம்ம ஊர் கலாச்சாரங்கள் இருப்பது நல்லதில்லை, அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றோமே தவிர மற்றபடி மார்க்க ரீதி அதுக்கு எந்த தடையுமே கிடையாது. எந்த நாட்டில் கால் நீட்டுவது என்பது மரியாதை குறைவு இல்லையோ அந்த நாட்டு மக்கள் தாராளம் நீட்டிட்டு இருக்காங்க. காபத்துல முதல் கால் நீட்டு உட்காந்துருப்பாங்க, கால் நீட்டி உட்காந்து குரான் இருப்பாங்க காபத்துல நேரம் உட்காந்து, அதனால அதெல்லாம் தப்பு கிடையாது. நண்பர்கள் உடன் வேலை செய்பவர்கள் மாற்று மதத்தினர் பிறந்த நாள் விழாவுக்கு அழைத்தால் செல்லலாமா? பிறந்த நாள் வாழ்த்து கூறலாமா? தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து இதெல்லாம் சொல்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதெல்லாம் வந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து, மற்ற காஃபியுடைய கலாச்சாரத்திலே பண்டிகைகளுக்கு நாம் வாழ்த்து சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாண நாள் வாழ்த்து, இந்த நாள் இந்த மாதிரி வாழ்த்து சொல்லலாமான்னு சொன்னா அது வந்து அவருடைய மனசை சந்தோஷப்படுத்துங்கிறதுக்காக வேண்டிய நல்ல வாழ்த்து, அல்லாஹ் இறைவனுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கட்டும், உன் நல்ல சந்தோஷமா வாழ வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்றது தப்பு கிடையாது. அது அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக, தாலிஃபில் குலூப்னு சொல்லுவாங்க, அவனுக்கு உள்ளத்துல சந்தோஷம் ஏற்படும், ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஒரு பிறந்த நாள் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டியாரா அப்படின்னு கேட்பாங்க, அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு வாழ்த்து சொல் தப்பு கிடையாது. மற்றபடி தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து, கிறிஸ்துமஸ் வாழ்த்து இதெல்லாம் வந்து பண்டிகை என்பது அவங்களுடைய வழிபாட்டோட சம்பந்தப்பட்டது, இபாதத்தோட சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி வாழ்த்துகளுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது. முஸ்லீம்களுக்கு சொல்லாம பிறந்த நாள் வாழ்த்து கூடாது, ஹராம். முஸ்லீம்கள் பிறந்த நாள் கொண்டாடுறதே காஃபியுடைய கலாச்சாரம், அதுக்கு வாழ்த்து சொல்லணுமா? ஒரு முஸ்லீம் அல்லாதவன் அவனுடைய ஒரு நட்பை நாம் மெயின்டைன் பண்றதுக்காக மார்க்கத்துக்கு முரண்படாத வகையில அவருக்கு நீண்ட ஆயுளை உனக்கு கொடுக்கட்டும், நீ நல்ல வாழ்க்கை வாழு அப்படின்னு சந்தோஷமான முறையில அவருக்கு துவா செய்வது வாழ்த்து செல்வது தவறு கிடையாது. இரவில் சீக்கிரம் தூங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதிகாலை சீக்கிரம் எழுவதற்கு என்ன செய்ய வேண்டும், சீக்கிரம் தூக்கம் வரலன்னு சொன்னா திக்ரு செஞ்சுட்டே இருங்க தூக்கம் வந்துடும். சில பேருக்கு படுத்த சீக்கிரம் படுக்கலாம்னு படுமா தூக்கம் வராது, ஒது செஞ்சுட்டு ரெண்டரை காத்து தொழுதுட்டு வலது பக்கம் படுத்து திக்ரு செஞ்சுக்கிட்டே இன்ஷால்லா படுங்க, நிச்சயமா சீக்கிரம் தூக்கம் வரும். படுக்கும் பொழுதே துவா நீத்து வைங்க, அல்லாஹ் சீக்கிரம் நீத்து வச்சுட்டு படுங்க, துவா செய்யுங்க, அல்லாஹ் சீக்கிரம் முடிப்பு கொடுப்பான் இன்ஷால்லா. ரம்ஜான் பக்ரீத் போன்ற பண்டிகைகளில் பட்டாசு எடுத்து கொண்டாடலாமா, அது ஒண்ணுதான் குறையா இருந்துச்சு, அதையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அது மட்டும் தான் செய்யாம இருந்துச்சு, அதையும் விட்டு வைப்பானே அதையும் செய்யுங்க. அல்லாஹு அக்பர். மாற்று மாத்தின சலாம் கூறினால் பதில் ஹராமுங்க, கூடாதுங்க. பட்டாசு வெடிப்பது ரம்ஜான் பக்ரீத்ல மட்டுமல்ல, காஃபிர்களுடைய பண்டிகையில கூட தீபாவளி டைம்ல மட்டும் தாங்க பட்டாசு கிடைக்கும். அதனால அந்த நேரத்தில் மட்டும் பட்டாசு வெடிக்கலாமா, ஹராம். இஸ்ராஃபீன் வரையும் இதுல பெரிய கொடுமை என்னன்னு சொன்னா, தீபாவளி அன்னைக்கு முஸ்லிம்கள் பகுதி நம்ம ஐசோஸ் மாதிரி முஸ்லீம் பகுதியில தான் பாத்தீங்கன்னா பட்டாசு பேப்பர் அல்லாஹு அக்பர் வெடிக்கிறவங்க கூட துளுக்க பைய மார்வாடி பைய வெடிக்கிறானா, அல்ஹம்துலில்லா அவன் பணத்தை அல்லா இப்படியா கரியாகட்டும், இல்லைன்னா ஆர் எஸ் எஸ்க்கு போவோம், அல்லா அவன் பணத்தை இப்படியா கரியாகட்டும், நல்ல பணத்தை பூரா கரியா கொடுத்துட்டு அவன், இல்லைன்னா ஆர் எஸ் எஸ் கொண்டு போய் கொடுப்பான் மார்வாடி பைய, அல்லாட அல்ஹம்துலான்னு சொல்லுவான். நாம பணம் கஷ்டப்பட்டு ஹலால் ஹராம் பார்த்து சம்பாதிக்கிற பணம், இந்த பணம் இப்படி கரியாகணுமா, அல்லாட பதில் சொல்ல வேண்டாமா? இது ஃபுல்லா முஸ்லீம்கள் தெரு, பாத்தீங்கன்னா பட்டாசு சத்தம் காது வெடிக்கும், ரோடு பூரா பேப்பர். நாங்க முஸ்லீம் ஏதோ மிஞ்சி மிஞ்சி ஒன்னு ரெண்டு குடும்பம் இருக்கோங்க, ஆனா ஃபுல்லா முஸ்லீம்களா இருப்பாங்க, அவங்க வீட்டு வாசல பூரா பார்த்தா பட்டாசு கொளுத்துற பேப்பர், பட்டாசு கொளுத்துறது சவால். இதெல்லாம் வந்து பெரும் பாவம், அல்லாட பதில் சொல்ல வேண்டிய பாவங்கள். மாற்று மாத்தின சலாம் கூறினால் பதில் கூறலாமா, பல தடவை சொல்லியாச்சு. வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு மஹஃபிரத்துஹு ஆஃபியத்துஹு எப்படிலாம் இல்ல, சலாம் சொல்ல சலாம் வலைக்கும் பாய் அப்படின்னா ஏய் உனலாம் பதிலா சொல்லக்கூடாது, அசர் சொல்லிருக்காருனாக்கா அவன் அடுத்த நாளே ஆர் எஸ் ரவி சேர்ந்துவான், முஸ்லீம்கள் வெறி பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவன் சந்தோஷப்படுத்துறவன் சலாம் சலாம் சலாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சும்மா அவனை சந்தோஷப்படுத்தவன் ஏதாவது சொல்லாமே தவிர வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துன்னு சொல்லக்கூடாது. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, சலாம் சாந்தி என்பது அது ஈமான் கொண்ட மக்களுக்கு மட்டும்தான், ஈமான் இல்லாத மக்களுக்கு சலாம் சாந்தி என்பது அறவே கிடையாது. ஏன்னா அவன் எந்த நேரத்திலும் இஸ்லாத்துக்கு எதிரியா மாறுவான், எந்த நேரத்திலும் அவன் நமக்கு எதிரியா மாறுவான், அவனுக்கு எப்படி நம்ம சலாம் சொல்ல முடியும்? அதனால சாந்தி சமாதானம் அமைதி என்பது முஸ்லீம் மட்டும் உரியது. ஆடை அணியாமல் ஆண்கள் குளிக்கலாமா, அவாய்ட் பண்றது நல்லது. ரசூலா கேட்கும் ரசூலா சொன்னாங்க, நீ மக்களுக்கு வைக்கப்படுற மாதிரி அல்லாவுக்கு வைக்கப்பட வேண்டாமா அப்படின்னு. தேவை வேற துணி இல்ல அப்படிதான் குளிக்க வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிற பட்சத்தில் குளிச்சுக்கலாம், தப்பு கிடையாது, குளிக்கிறது ஹராம்லாம் இல்ல. என் பெற்றோருக்காக பேங்க் லோன் போட்டு ஒரு காரை ஹாஸ்பிட்டல் செல்வதற்காக வாங்கினேன், அதன் வட்டி மற்றும் முதலை முழுமையாக ஈதுக்கு பிறகு கட்டி விடுவேன், அல்லாஹ் என் தௌபாவை ஏற்று என் பாவத்தை மன்னிப்பானா, நான் என்ன பாதிரியாரா என்கிட்ட வந்து மன்னிப்பானா அப்படிங்க, இல்ல கடவுள் வந்து உனக்கு வந்து மறுமையில மாட்டு வண்டிக்கு பதிலாக ஒன்ன மாட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து புல்டோசர் எடுத்துட்டு போறதுக்கு, அல்லாட தௌபா செய்யுங்க, இதை நீங்க செஞ்ச பாவத்தை இத்தனாயிரம் மக்களுக்கு சாட்சியாக்கி, இதுல டிவியில பாக்குற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சாட்சியாக்கி, உங்க பாவம் அல்லாட முறையிடுங்க, அல்லா மன்னிப்பா மன்னிக்க மாட்டா, உங்களுக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது. இது எங்க விளக்கமா கேட்டுட்டு இருக்கீங்க, இது கேள்வி பதில் இல்ல, இது பாவம் பண்ணிட்டீங்க, அந்த பாவத்தை அல்லாட தௌபா செய்யுங்க, அல்லாஹ் மன்னிப்பான். நான் தனியார் மருத்துவமனையில் வேலை பார்க்கிறேன், சில சமயம் அங்கேயே உது செய்துவிட்டு தொலை நேரிடும், அப்பொழுது தொழுகைக்கு செல்லும் பொழுது சில பேஷண்டிடம் பேசினால் உது முறிஞ்சிடுமா, பேஷண்ட் பேசினா ஏன் உது முறியுது, அதெல்லாம் உது முறியாது. சவுதிலிருந்து கேட்டிருக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத், ஐ வாண்டட் டு நோ அபவுட் இமாம் மஹ்தி, இஸ் தர் எனி அத்தன்டிகேட்டட் ஹதீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் தெளிவு எழுதுங்க, இங்கிலீஷ் சப்ஸ்கிரைபா என்ன எழுதியிருக்காரு, டிஸ்கிரைப் கேரக்டரிஸ்டிக் அண்ட் டைம் ஆஃப் அப்பியரன்ஸ் அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் கங்கராச்சுலேஷன் ஃபார் யுவர் ஒர்க் டுவர்ட்ஸ் இல்மி கெட்டிங் கிரேட்ஸ் இன்ஷாலா. இமாம் மஹ்தியை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கேன், வெப்சைட்ல இருந்து பாருங்க இன்ஷால்லா. அல்லா நாடுனா ஒரு நாள் வாய்ப்பு வரும்போது இன்ஷால்லா மறுபடியும் ஒரு முறை இமாம் மஹ்தியை பத்தி எல்லாம் சொல்றேன் இன்ஷால்லா. அப்புறம் இல்மி ட்ரஸ்ட் பத்தி எழுதிக்கிறேன், ஐ எம் ஃபியூச்சர் ப்ளீஸ் இன்க்ளூட் இஸ்லாமிக் ஸ்கூல் இன் இல்மி ட்ரஸ்ட் ஹேஸ் தமிழ்நாடு லெக்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இஸ்லாமிக் எஜுகேஷன் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஜிசாக்கல்லா. அது வந்து ஆரம்பிச்சிடும், நம்ம அவர் சொல்லக்கூடியது நம்ம ஆரம்பிச்சிடும். இப்ப 250 பிள்ளைங்க 10th இல்ல 11th 12th மட்டும் 7 பிள்ளைங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தரமான, ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேருக்கு ஐஏஎஸ் அகாடமியை பத்தி எஸ்ஐ கோச்சிங்கை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த இல்மியுடைய இந்த ஸ்கூலை பத்தி தெரியல. நம்ம இல்மியனுடைய ஸ்கீம் ஹண்ட்ரட்னு சொல்லி ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறோம், இல்மி ஸ்கூலு. அந்த ஸ்கூலுடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னா, 450க்கு மேல டென்த்ல 450க்கு மேல எடுத்த மாணவர்கள் ஆனா 490 480 470 கட்டாம முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி மாணவர்கள் மாஷாலா ஃபர்ஸ்ட் பேட்ச்ல போன வருஷம் 100 பேர் சேர்த்தோம், இந்த வருஷம் 150 பேர் சேர்த்திருக்கிறோம். சேர்த்து அவங்களுக்கு வந்து ஃபுல் கோச்சிங், நல்ல நாமக்கல் டீச்சர்ஸ் வச்சு காலையில 4:30 தஹஜ்ஜத் எழுந்திருக்கிறதுல இருந்து நைட்டு 11:30 வரைக்கும் அவங்களுக்கு கோச்சிங், நாமக்கல்ல இருந்து நல்ல திறமையான டீச்சர்ஸ் வர வச்சு அவங்க நல்ல சேலரி 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் அவங்க தரது. நாமக்கல் எஸ்ஆர்வி குறிஞ்சி மாதிரி ஸ்கூல்ல என்ன சேலரி கொடுப்பாங்களோ அதோட 10,000 அதிகமா கொடுத்து நல்ல டீச்சர்ஸ் வச்சு அலமதுல அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறோம். நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த வருஷம் அலமதுல 100 மாணவர்கள் பிளஸ் டூ படிக்கிறாங்கடா, அந்த 100ல குறைஞ்சது 50 பேர் இன்ஷா அல்லா 2016 அடுத்த ஆண்டு மெடிக்கல் சீட்டு அலமதுல மெரிட்ல வாங்கணும் அவங்க. இதுதான் அதனுடைய நோக்கம். அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு செலவு மட்டுமே அலமதுல 8-10 லட்சம் ரூபாய் செலவு பண்றோம். வாத்தியார் சேலரி மட்டுமே 3-4 லட்சம் ரூபாய் சேலரி ஆகுது. அப்புறம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, யூனிஃபார்ம், புக் மெட்டீரியல்ஸ், ஸ்கூல் புக், அது இது, மெடிக்கல் செலவு எல்லாம் சேர்த்து அலமதுல 8-10 லட்சம் ரூபாய் செலவாகுது. அல்லாவுடைய கிருபையினால வாரி வழங்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் வாரி வழங்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் நடத்தணும், முதல் வருஷமே கிட்டத்தட்ட 80-90 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவு. அல்லாவுடைய கிருபையில இன்னைக்கு வரைக்கும் சிரமம்னு ஒண்ணு இல்லை. அடரா அடுத்த செலவு இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது அல்லா யாரையாவது கொடுப்பான். அன்னைக்கு பாருங்க, போன வாரம் யூனிஃபார்ம் தைக்கணும், யூனிஃபார்ம் பார்த்தா 280 பிள்ளைக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அடரா ரூபாய் இல்லையே என்ன பண்ணும். ஜும்மா தவிர ஒரு சிலையை வராரு வந்து, அதாவது உங்க நான் இல்மிட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது செய்யணும், நான் என்ன செய்ய அப்படின்றாரு. உடனே நம்ம 3 ஆப்ஷன் கொடுத்தோம். ஒன்னு யூனிஃபார்ம் 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இப்ப புதுசா வந்த பிள்ளைங்களுக்கு காட்டு செய்யறோம், கட்டில் செய்யணும், இரும்பு கட்டில், அது ஒரு கொட்டில 2,000 ரூபாய் 150 பேருக்கு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அப்புறம் புக்ஸ் மெட்டீரியலுக்கு வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. உங்களால எது முடிவு செய்யுங்க, நான் யூனிஃபார்ம் செய்யறேன் அப்படின்னு டிக் பண்ணிட்டு போயிட்டாரு. அது வந்து உடனே பணம் இப்படி எது சொல்றேன்னா, இப்படி அல்லாடைய கிருபையினால மக்கள் தந்துகிட்டு இருக்கிறாங்க, சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 2016 நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அல்லாடைய கிருபையினால நல்ல ரிசல்ட் காட்ட முடியும். மெடிக்கலுக்கு அந்த பிள்ளைங்க குறைஞ்சது 50% இன்ஷா அல்லாஹ் அவங்க ஃப்ரீ கோட்டால போகணும். நாம அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கூட சொன்னோம், நீங்க அந்த நேரத்தில் பேரண்ட்ஸ் வந்து உங்க சுயநலத்தோட இந்த 3.5% கவர்மெண்ட் கொடுத்திருக்கானே அந்த கோட்டாவை யூஸ் பண்ணக்கூடாது, அதை நம்ம சமுதாயத்தில் மத்த பசங்க யூஸ் பண்ணிட்டு போட்டோம். நீங்க வந்து இன்ஷா அல்லாஹ் மெரிட் கோட்டால தான் போகணும். அதனால நீங்க இப்ப அந்த நேரத்தில் வந்து நாங்க உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வைப்போம் அப்படிலாம் பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணிருக்கோம். ஹயர் அலமதுல்லா அந்த பணி போன வருஷம் ஆரம்பிச்சோம், இந்த வருஷம் இன்னும் விரிவுபடுத்திருக்கிறோம். இப்ப 250 பிள்ளைங்க அலமதுல்லா சிறப்பா இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹாசா துவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு. அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த பணிகள் இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த ஊர்கள்ல கேட்கிறாங்களோ இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதை விரிவுபடுத்தலாம் இருக்கிறோம். இப்போ தஞ்சாவூர்ல கும்பகோணத்துக்கு பக்கத்துல பாபநாசங்கிற ஊர்ல RDB மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா இந்த பணியை இன்னும் அடுத்தடுத்து விரிவுபடுத்துறதுக்கு துவா செய்யுங்க. இன்னும் நிறைய பிள்ளைங்க, இப்ப இருக்கிற பிள்ளைங்க நல்ல ரிசல்ட் காட்டுறதுக்கும், அல்ஹம்துலில்லா பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா அப்படி மணி மாதிரி பிள்ளைங்க. மத்த ஹாஸ்டல்லாம் வந்து பசங்க பிளஸ் ஒன் பசங்க பிளஸ் டூ பசங்க அதை உடைப்பாங்க, இதை உடைப்பாங்க, கண்ணாடி உடைப்பாங்க, லைட் உடைப்பாங்க, அப்படிலாம் இல்ல. அலமதுல்லா அப்படி மணி மாதிரி பிள்ளைங்க. இதுல அல்லாவுடைய பெரிய கிருபை என்னன்னா, இந்த வருஷம் எடுத்த பசங்கள்ல 485 எடுத்த ஒரு பையன், 490 எடுத்த பையன், ரெண்டு பேரும் ஹாஃபிதுல் குரான். அதுல ஒரு பையன் காயல் பண்ணத்து பையன், இன்னொரு பையன் அதராமணத்து பையன், ரெண்டு பேரும் ஹாஃபிதுல் குரான். அந்த ரெண்டு பேரும் தான் அலமதுல்லா இந்த ஸ்கூலுக்கு மட்டும் தனி பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல ஆளுக்கு 10 ரூபாய் தராது தொழுவிக்கிறாங்க இந்த வருஷம். அந்த அளவுக்கு அது மட்டுமல்ல, இந்த வருஷம் நாங்க செலக்ட் பண்ண பிள்ளைங்கள நிறைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நல்ல மார்க், 480, 485, 490. அத்தா என்ன பண்றாரு, அத்தா விட்டு போயிட்டாரு சின்ன வயசுலயே. அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க, அதே மாதிரி தாய் தாப்பா ரெண்டுமே இல்லாத அனாத பிள்ளைங்க நல்ல டாப் மார்க் எடுத்துதுங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த வருஷம் சேர்த்திருக்கிறோம். அலமதுல சிறப்பா நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய துவா, உங்களுடைய ஆதரவு எப்பவும் எதிர்பார்க்கிறோம். அதான் அசர்த்தி யாரையோ அனுப்பி எப்போ கொண்டு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு, அந்த யாராவது கொடுப்பாங்க, நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான் ஏற்பாடு செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்க முயற்சி செய்யறோம், அந்த முயற்சி ரப்பல் ஆலமீன் எங்க லேசாக்கிட்டு இருக்கிறான். போர்வெல் அமைப்பதற்காக டிவைன் மெத்தட் நீரோட்டம் பார்ப்பது இஸ்லாம் அனுமதிக்கிறதா? தப்பு இல்லையே. இப்ப போர்வெல் தண்ணி பாக்குறதுக்காண்டி ஒரு இது ஒரு இது மாதிரி வச்சு சுத்தி சுத்தி பார்ப்பாங்க, டிவைன் மெத்தடுங்குவாங்க, அதை வச்சு பாக்குறது தப்பு கிடையாது. அது ஜோசியம்லாம் கிடையாது, அது வந்து இயற்கையான ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. அது எந்த இடத்துல தண்ணி இருக்குதோ அந்த நேரத்தில் அந்த இது சுத்தம் அப்படி சொல்லுவாங்க, அதை வச்சு பார்த்து போர்வெல் போடுறது தப்பு கிடையாது. ஜக்காத்து மற்றும் சதக்கா போன்றவற்றை என்னது ஓ பழைய கேள்வியா, நம் உறவினர்களே அதிகம் பேர் கஷ்டப்படும் போது நாம் கொடுக்க நினைக்கும் ஜக்கா சதக்கா போன்ற அவர்கள் கொடுத்து அவங்க தான் முதல்ல கொடுக்கணுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதக்கத்தாளர் கைரி சதக்கத்தன், சதக்கத்தாளர் ரஹமி சதக்கத்தான். அதாவது மற்றவர்களுக்கு தர்மம் செய்வது ஒரு தர்மம், சொந்த உறவினர்களுக்கு தர்மம் செய்வது ரெண்டு தர்மம். நாங்க ரசூலுல்லாஹ் அதனால வந்து உறவினர்களுக்கு தான் முதல்ல செய்யணும் தர்மம், மத்தவங்களுக்கு அப்புறம் செய்யணும். சில பேர் உறவினர் விட்டுருவாங்க, வெளியில வாரி வழங்குவாங்க, இது பெரிய தப்பு. உறவினர்கள் யார் கஷ்டப்படுறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். முதல்ல முகம் அழகு பெற என்ன செய்ய வேண்டும், எதாவது அழகு இருக்கா துவா இருக்குதா அப்படிலாம் சுவாசவாதீங்க. நான் மண்ணுக்கு போற உடம்பு முகம் இது அழகா இருந்தா என்ன அசிங்கமா இருந்தா இதுக்கு போய் என்ன துவாருது? ரசூலா சொல்றாங்க, அல்லாஹு மஜால் அலா பஸ்ரி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய கண்களிலே ஒளியை கொடு, என்னுடைய முகத்திலே ஒளியை கொடு, என்னுடைய காதுகளுக்கு ஒளியை கொடு, என்னுடைய வாய்க்கு ஒளியை கொடு. ரசூலா துவா செஞ்சிருக்காங்க, எல்லா என்னுடைய உடல் முழுமையும் ஒளிமயமானதாக்கி வை அப்படின்னு ரசூலா துவா செஞ்சிருக்காங்க. அந்த துவா செய்யலாம், தப்பு இல்லை. ஹலோ என்பதன் பொருள் நரகவாசி என்பதாகும். எனவே போனில் ஹலோ என்பதை உபயோகிக்கக்கூடாது என்று கூறுகின்றனரே. ஹலோ கூறலாமா? ஹெல் அப்படின்னா நரகம், அதனால ஹெல்லோ அப்படின்னா நரகவாசிகள் அப்படிங்கிற அர்த்தமா இருக்கலாம். ஹலோ சொல்லாதீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ஆரம்பிங்க, தப்பு கிடையாது. ஹலோ சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவாய்ட் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணுங்க. நம்ம போன் வந்த புதுசுல எங்க உஸ்தாத் பாடத்தில் சொன்னாங்க, போன் அப்ப செல்போன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் போன் வந்த புதுசு. ஒருத்தர் வீட்டில் அவங்க வீட்டில் போன் அடிச்சுதான், அவங்க உருது பேசுறவங்க, அவங்க வீட்டில் போன் அடிச்ச உடனே இவர் போன் எடுத்து காதல வச்சிருக்கிறாரு, அங்க ஹெலோ அப்படின்னு இருக்கிறாங்க. ஹிலோண்டாக்கா உருதுல ஆடுங்கன்னு அர்த்தம். இவர் போனக்காக வச்சுட்டு ஆடினாராம், ஐயோ அவர் யாரோ ஆட சொல்றாங்க நம்மள அப்படின்னு போனக்காக ஹிலோ அப்படின்ற உடனே இவர் ஹிலோனா உருதுல ஆடுங்கன்னு அர்த்தம். இவர் என்ன பண்ண போன காதல் வச்சு ஆட சொல்ற வச்சுட்டு போன காதல் வச்சு இப்படி ஆடினாராம். இப்படி அது அந்த காலத்தில் நடந்த விளையாட்டுகள். அதனால அந்த ஹிலோங்கிறதுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால ஹிலோ அவாய்ட் பண்ணிக்கங்க. சலான் சொல்லுங்க. காதல் திருமணம் பற்றிய குரானில் என்ன உள்ளது? காதலித்து திருமணம் செய்து கொள்ளலாமா? காதலித்து திருமணம் செய்து நிச்சயிக்கப்பட திருமணம் செய்து கொள்வது, இது இரண்டில் எதில் பரக்கத் அதிகம் உள்ளது? அதாவது கொஞ்சம் விட்டா அல்லாவே காதலுக்கு புரோக்கர் ஆகிடுவாங்க போல தெரியுது. அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்பலாமா? விரும்பணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினா முறப்படி என்ன பண்ண, பொண்ணு கேட்கணும், குடும்பத்தாட்ட போய் பொண்ணு கேட்கணும், தான் போறேன். இதுல என்ன பிரச்சனை சொன்னா ப்ரப்போஸ் பண்ணணும். ஒரு பெண்ண ஒரு ஆண் விரும்புறாண்டா ப்ரப்போஸ் பண்ணணும், இஸ்லாம் சொல்லுது. அந்த ப்ரப்போஸ் யார்கிட்ட சொல்லணும், அதுதான் பிரச்சனை. யார்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணணும்? நேர அந்த பொண்ணுகிட்ட போய் இல்லை, அந்த பெண்ணுடைய பெற்றோர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணணும். பெண்ணுடைய பெற்றோர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றவன் பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஹலாலான எண்ணம் உள்ளவன். பெண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றவன் அவனுக்கு திருமண ஐடியாலாம் இல்ல, வேற ஏதோ மேட்டர் கண்டு எதிர்பார்க்கிறான், அதான் அர்த்தம். ஏன்னா காதல்ங்கிறது இன்னைக்கு காதல்லாம் கிடையாது, காமம். காதல் என்பது காமம், அது முழுக்க முழுக்க விபச்சாரம். காதல் என்பது நூத்துக்கு நூறு விபச்சாரம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. அதனால ஒருத்தன் ஒரு பொண்ணை விரும்புறான் திருமணம் முடிக்கலாம் சொல்லி, அந்த பொண்ணை திருமணம் முடிக்கணும் சொன்ன அந்த பொண்ணுடைய பொறுப்பாளர்கள் யார், கார்டியன் யார், அவங்கள்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணணும், அதுதான் முறையான வழி. அதை விட்டு நேரடி அந்த பொண்ணு போய் ப்ரப்போஸ் பண்றான், அதை இந்த பாலாப்படம் இந்த சினிமாவை பார்த்து விட்டு அதுக்கு ஆயிரத்தெட்டு வழிமுறை என்ன முறை என்ன, அதுக்கு இவர் அப்படியே நெர்வஸ் ஆயிடுவாராம், அதை சொல்றதுக்குள்ள அப்படியே இவருக்கு அப்படியே மனம் தயங்குமா, சொல்ல மாட்டாராம், அப்படி சொல்லிட்டாருனா பதில், இதெல்லாம் எல்லா கற்பனை பொய்கள். இந்த பொய்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. காதல் திருமணம் செய்யறது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்யறது அப்படிலாம் இஸ்லாத்துல ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க விரும்பினால் முதல்ல தான் பெற்றோர்கிட்ட போய் சொல்லணும், அப்புறம் அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லணும், ரெண்டு பெற்றோரும் சேர்ந்து முடிவு செய்யட்டும், அந்த திருமணம் தான் பரக்கத்து பொருந்திய திருமணம். ஆண்களுக்கு எந்த வயதில் திருமணம் செய்வது நல்லது? ஒற்றைப்படை வயதில் தான் திருமணம் செய்ய வேண்டுமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளவு வயது இடைவில் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆணுக்கு திருமணம் பண்றதுங்கிறது அவர் பருவமடைஞ்சினாலே பண்ணலாம், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சது வந்து 25 வயசுல. அதனால 25 வயசுல திருமணம் செய்வது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. பெண்ணுக்கு பெண் பருவமடைஞ்சினாலே திருமணம் பண்ணலாம். இந்தியா சட்டம் 18 வயசு மேலதான் பண்ணிட்டு இருக்காங்களா, ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நம்ம எதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு அப்புறம் தேவையில்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும், அதிகாரி வர்றா அவன் வர்றான் இவன் வரான் அரெஸ்ட் பண்றாங்க, அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. 18 வயசுக்கு மேல கல்யாணம் பண்றது ரொம்ப நல்லதும் கூட, பெண் வந்து மென்டலாகவும் பிசிக்கலாகவும் நல்ல மெச்சூரிட்டி ஆயிருக்கும், அதுக்கப்புறம் திருமணம் செய்யறது ரொம்ப ஏற்றதும் கூட. எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கலாம் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலாவுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் 15 வயசு வித்தியாசம். 15 வயசுல யார் மூப்பு? ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா மூப்பு. ஆனா உலகத்திற்கே ஒரு முன்மாதிரி கணவன் மனைவியை வாழ்ந்து காட்டினாங்க. அதனால எத்தனை வயசு மூப்பு இருக்கணும் அதெல்லாம் எந்த கம்பல்சரி கிடையாது. எப்படி இருக்கலாம், மனைவி கணவனோட வயது மூத்தவங்களா இருக்கலாம், இல்ல கணவன் மனைவியோட வயது மூத்தவங்களா இருக்கலாம். அதுக்கான 60 வயசு கிழமை ஒரு 16 வயசு பண்ணலாமே கல்யாணம் பண்ணக்கூடாது. என் மனைவியின் நகை என் மாமியார் வீட்டில் தான் பல வருடமா இருக்கிறது, அந்த நகைக்கு நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? உங்க மேல நம்பிக்கை இல்ல, அதனால மாமியார்கிட்ட வாங்கி வச்சிருப்பாங்க போல தெரியுது. அது யார் நகை? மனைவி நகைனா உங்கள்கிட்ட தான் இருக்கணும், அதுக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். மாமியாருக்கு போயிடுச்சுன்னா அது அவங்க நகையா திரும்ப எடுத்துக்கிட்டாங்க அவங்களே, அப்படின்னா அது நீங்க ஜக்காத்து கொடுக்க அவசியம் கிடையாது. உங்க நகை தான். இப்ப உதாரணம் உங்க நகை பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கீங்க, அப்ப பேங்க் கொடுப்பா ஜக்காத்து? உங்க நகங்க பேங்க் லாக்கர் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க, இல்ல இல்ல பேங்க்ல தானே பேங்க்கான ஜக்காத்து கொடுப்பான்னு சொல்ல முடியுமா? நீங்க தான் கொடுத்தாகணும் உங்க நகங்கிறதுனால. வெள்ளிக்கிழமை ஜும்மா தொலைக்கு பாங்கு சொன்ன பிறகு கடையை தந்து வியாபாரம் செய்து ஹராமா ஹலாலா? ஹராம். அல்லாஹ் சொல்றான், இதா நூதி அலி சலாத்தி யோமில் ஜும்மா ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதரல் பைஅ், ஜும்மா தொழுகைக்காண்டி அழைக்கப்பட்டால் விரைந்து செல்லுங்கள், வியாபாரத்தை நிறுத்திடுங்க. எந்த அளவுக்கு நம்ம மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பாங்க சொல்லப்பட்டுச்சு, ரெண்டு வியாபாரி கடையை மூடிட்டாங்க, கடையை மூடிட்டாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா பள்ளியாசல் நடந்து போறாங்க, நடந்தோ பைக்லயோ கார்லயோ போறாங்க. போற வழியில அந்த ஒரு வியாபாரி சொல்றாரு, என்கிட்ட ஒரு ஒரு 100 கிலோ பாஸ்மதி அரிசி வாங்கிக்கிறியா அப்படின்னு கே, ரெண்டு பேரும் அரிசி வியாபாரி. அவர் சொல்ற அப்படியா, சும்மா தொகுதி அனுப்பிவிடேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது ஹராம், இது ஹராம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பாங்க சொல்லப்பட்ட பிறகு வியாபாரம் பேசியது உனக்கு இதா நூதி அலி சலாத்தி ஜுமாதிக்கிறீங்களா, பாங்க சொல்லப்பட்டு அல்லாட விவாத்து விரைந்து செல், விரைந்து செல்லக்கூடிய நேரத்தில் கூட வியாபாரத்தை பத்தி பேசாத அப்படிங்கிறான். நம்ம அவங்க சொல்லி ஹுத்பா ஓதி பயான் முடிகிற வரைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் அங்க இப்பதான் இப்பதான் உன்னேகால் அசத்து இப்பதான் பயான் முடிச்சிருப்பாரு, இப்பதான் 1:20 இப்பதான் மெம்பர் மேல ஏறி இருப்பாரு, இப்பதான் 1:30 மெம்பர் விட்டு இறங்கி இருப்பாரு, இப்ப ஓடியாருவான் ஓடியாருவான் ஓடியா அந்த ஒது செஞ்சும் செய்யாமையுமா தொழுதும் தொழுவாமையுமா அந்த மூலையில முடுக்கல் நின்றுகிட்டு ஒட்டில் நின்றுகிட்டு தொழுது மாறி இவனுக்கு ஒரு திருப்தி, நம்ம தொழுது முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி, ஒரு சலாம் பள்ளிவாசல, ஒரு சலாம் கடையில. இது என்ன தொழுகை, இது என்ன ஜும்மா தொழுகை, இது அந்த வியாபாரமும் ஹராம் அந்த தொழுகையும் ஹராம். ஜும்மா என்பதே அல்லாஹ் நல்லா புரிஞ்சுக்கங்க, இப்படித்தான் ஒரு உத்தரவிட்டான் யூதர்களுக்கு என்னண்டு, சனிக்கிழமையில மீன் பிடிக்காதீங்க, முசாலா வரலாறுல வரும், மீன் பிடிக்காதீங்க, நான் பிடிச்சான் அல்லாஹ் குரங்குகளாம் பண்டிகளாம் மாத்திட்டாங்க, நம்மளையும் அல்லாஹ் மாத்தாம வச்சிருக்கான், நம்மளையே மாத்தல, அல்லாஹ் நம்ம ஹராமலை பண்ணிட்டு இருக்கமே, பாங்க சொல்ல பாங்க சொல்ல வியாபாரம் பண்ணாதங்க பண்ணிட்டு இருக்கிறோமே, ஏன் மாத்தல? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல இறக்கப்பட்டு செஞ்ச துவா, யா அல்லாஹ் முன் சென்ற சமுதாயத்தை குரங்கு பண்ணியா மாத்திர மாதிரி என் உம்மத்தை மாத்திராதல்ல அப்படின்னு அந்த சீதேவி கேட்டு போன துவா மாத்தாம வச்சிருக்கான். இல்லன்னா யூதர்களை மாறி குரங்குகளாம் பன்றிகளாம் மாற்றப்படுவதற்கு எல்லா விதமான தகுதி நம்மகிட்ட இருக்குது, எல்லா விதமான தகுதி இருக்குது, இருந்து அல்லாஹ் மாத்தாம வச்சிருக்கான் ரசூலா கிடந்த துவாவுனால. அதனால ஜும்மாத்து வாங்க சொல்லப்பட்ட பிறகு எந்த வியாபாரம் சேர்ந்து ஹராம். நம்ம அங்க தொப்பியை வாசல தொப்பிகளை போடுவார் ஒருத்தர், அவர்கிட்ட சொல்லுவோம் வாங்க சொன்னதுக்கு அப்புறம் வியாபாரம் பண்ணாதீங்க, நீ தொழுதுருப்ப. அவர் சொல்லுவாரு ஹசரத் வர்றவங்க போல வரும்போது தான் வாங்குறாங்க, போகும்போது யாரும் தொப்பி வாங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம அவரு சில ஐடியாலாம் கொடுத்தோம், அப்படியா ஒரு போர்டு எழுதி வைங்க, இது ஜும்மா பிறகு வியாபாரம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நீங்க தொப்பி வேணா தொப்பி எடுத்துருப்போங்க, வரும்போது மறக்காம காசு கொடுத்துருப்போங்க. வேற என்ன படுகிற வழி, வாங்க சொன்னது வியாபாரம் நடந்தது இல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு பள்ளிவாசல் பில்டிங்ல களை வச்சிருப்பான், 12:30 மணிக்கு வாங்க சொல்லுவோம், 1 மணி வரைக்கும் வெக்கம் இல்லாம வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். அந்த வெக்கம் கிட்டவங்க எத்தனையோ தடவை கூட்டு சொல்றோம், ஏங்க பாங்க சொன்னதுக்கு அப்புறம் வியாபாரம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்க, சூடு சொரணே வர்றது இல்ல. அல்லாவுடைய அதாபு இறங்கினாதான் சூடு சொரணம் வரும்போது தெரியுது, அல்லாஹ் பாதுகாப்பாடாக. அதனால ரப்பல் ஆலமீன் சொல்றத கரெக்டா ஏத்து ஃபாலோ பண்ணி நடக்கணும், இல்லன்னா அல்லாஹ் கோவப்பட்டா முடிஞ்சு போச்சு, யாரும் தடுக்க முடியாது. நம்மள இது சில பேர் நான் பெரிய ஐடியா என்னன்னா, கடையில ரெண்டு நான் முஸ்லீம் வேலை சேர்த்துப்பான், என்னண்டு ஜும்மா டைம்ல எல்லாம் போயிடுவோம்டா, நீ உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு. இன்னும் சில பேர் அப்படின்னா, 4 பேர் இருப்பான் கடையில, 2 பேர் மக்கா பள்ளிக்கு போயிட்டு வந்திருக்கேன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேர் வாலாஜா பள்ளிக்கு போறோம் 2 மணிக்கு. யாரை ஏமாத்த இது, யாரை ஏமாத்த? நம்ம பல பேர் ஆடி மாதம் நிக்கா போன நல்ல விஷயங்கள் வைக்க கூடாது, இது பத்தி கூறோம், இதை பத்தி என்ன கூற, காபிரோட கலாச்சாரத்தை பின்பற்றாங்க அவ்வளவுதான், ஆடி மாசம் நிக்காவை கூடாது, செவ்வாய்க்கிழமை நிக்காவை கூடாது. கல்யாண மண்டபங்களே பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 50% ஆஃபர், முஸ்லீம் கல்யாணம் நடத்துற கல்யாண மண்டபங்கள்ல போர்டு போட்டு வச்சிருக்காங்க, செவ்வாய்க்கிழமை பாதி காசு தான். அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை பண்றதே இல்ல, செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஹராம், பெரிய பாவம். நம்மளுக்கு ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இல்லையா வியாழக்கிழமை, அந்த வியாழக்கிழமை எங்கிருந்து பிடிச்சா தெரியல, பரக்கத்து வியாழக்கிழமை பரக்கத்து, ஏன்னா அது முதல் இரவு வெள்ளிக்கிழமை ராத்திரி நடக்குமா, அப்படியே பறக்கத்தா வாழ்ந்துருவாங்களே இவங்க, இல்லாட்டாலும் இவங்க அப்படியே வாழ்ந்து கிழிச்சிருவான் வெள்ளிக்கிழமை நடக்காட்டாலும். இந்த மாதிரி பைத்தியகரத்தரமான மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க, அல்லா படைத்த நாள் எல்லா நாளுமே பறக்கத்தான நாள், எல்லா நாளுமே சிறப்பான நாள், செவ்வாய்க்கிழமை நிக்கா நடத்துங்க, அல்லா பறக்கத்தாக்கி வைப்பான். சில ஏழை மக்களிடம் சகர் செய்வதற்கும் உணவில்லை, நோன்பு தர உணவில்லை, அவர்களுக்கு நோன்பு கட்டாயமா? நோன்பு வைக்கிறதுக்கு உணவு இருக்கணுங்கிறது கம்பல்சரி இல்லைங்க, என்ன இருக்குதோ அதை வச்சு சகர் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு உணவு கொடுத்து நீ நோன்பு வைக்க வைக்க, எங்க ஃபத்வா கேட்டுட்டு இருக்காதீங்க, அவங்க நோன்பு வைக்கிற கடமையான எங்களுக்கு ஃபத்வா கேட்காதீங்க, அவங்களை தேடி கொண்டு போய் உணவு கொடுத்து நோன்பு வைக்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு நாளையில் சில நேரங்களில் தொழக்கூடாது என்கிறார்கள், அந்த நேரம் எது, எதனால் அந்த நேரம் தொழக்கூடாது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரியன் உதயமாகும் பொழுதும் மறையும் பொழுதும் ஷைத்தான் சொல்றான், ஷைத்தான் அந்த சூரியனுடைய ரெண்டு கொம்புகளுக்கு மத்தியிலே சூரியன் மறைகிறது, அந்த நேரத்தில் சஜ்ஜா செய்யும்போது ஷைத்தான் சொல்றான் எனக்கு தான் சஜா செய்யறான் எனக்கு தான் சஜா செய்யறான் அப்படின்னு சொல்றான். அதனால சூரியன் மறையும் பொழுதும் சூரியன் உதயமாகும் பொழுதும் உச்சியில் மட்டும் தொழாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காங்க. நான் டே காலேஜ் படித்து வருகிறேன், ஈவினிங் ஆலிமா படிக்கும் இடம் சென்னையில் எங்கு உள்ளது? இதெல்லாம் தெரியலங்க. இது என்ன சொல்ல, நீங்க எங்க இருக்காஞ்சோ உங்க தந்தைய லேடியா கேர்ள்ஸ் கிட்ட நினைக்கிறேன், உங்க தாப்பனார் அனுப்பிவிடும், நேரில் அனுப்பிவிடும், நான் விசாரி சொல்றேன் சார். நான் ஆலிமா பயிலும் இடத்தில் மோழுதுவது தவறு இல்லை என்று கூறுகிறார்கள். மேலும் மாணவிகளை வெள்ளிக்கிழமை தோறும் பள்ளிக்கு வந்து மோழுதுவது என்று கூறுகிறார்கள். என்ன செய்வது? நீங்க ஆலிமா படிக்கல, ஜாகிலா படிக்கிறீங்க. ஆலிமான அறிந்தவர்கள், ஜாகிலானா மடச்சி. நீங்க மடத்தனத்தை படிக்கிறீங்க, அந்த மாதிரி சொல்லித்தர இடத்துல போய் படிக்காதீங்க. நீங்கள் அன்று பயானில் அஜ்ஜுமரா செல்லும் பொழுது அல்லாஹ்வுடன் அதாபு இறங்கிய இடத்தில் நிறைய நேரம் இருக்கக்கூடாது என்று கூறினீர்கள். ஆனால் கடற்கரையிலும் சுனாமி வந்தது, அதுவும் அல்லாஹ்வுடைய அதாபு தானே, அதனால் கடற்கரைக்கு செல்லலாமா? நல்ல கேள்விங்க. அதுவும் அல்லாஹ்வுடைய அதாபு வந்த இடம் தானே கடற்கரையும், அது நீங்க அங்க நிக்கலாமா, கடற்கரையில் போய் காத்து வாங்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதை யோசிக்க வேண்டிய விஷயம், நானே இது வரைக்கும் அப்படி யோசிக்கல, இன்ஷால்லாஹ் யோசிச்சு பதில் சொல்றேன். மற்ற ஸ்காலர் மற்ற ஆளுங்களும் இதை பத்தி என்ன கருத்து சொல்றாங்கன்னு விசாரிச்சு கேட்டு சொல்றேன். இன்ஷால்லாஹ் குரானில் சொல்லப்பட்ட நபிமார்கள் பெரும்பாலும் யூத வழியில் வந்தவர்களா பதில் சொல்லவும். ஆமா அப்படிதான், பனி இஸ்ராயல்கள் தான் பெரும்பாலும் நபிமார்கள் வந்தாங்க, பனி இஸ்ராயல் யூதர்கள். கல்லூரியில் படிக்கும் சமயத்தில் சுற்றுலா செல்லும் பொழுது சில கோயில்களுக்கும் சென்றுள்ள இவ்வாறு செல்வது கூடுமா? தப்பு கிடையாது. கோயிலுக்கு போறது, சுத்தி பார்க்கறது, கோயில் உள்ள போறது, அதெல்லாம் தப்பே கிடையாது. அப்படி பார்த்தா இப்ப கூட நான் பைத்துல் முகத்துக்கு போயிருக்கும்போது யூதருடைய கோயிலுக்குள்ள போனேன், சைனகாக் அவங்களுடைய யூதருடைய கோயிலுக்குள்ள போனேன். அந்த சைனகாகனுடைய யூதர்களுக்கே உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களுக்கும் தலைமை, நமக்கு மக்கா மாதிரி அவங்களுக்கு அந்த சைனகாக் பைத்துல் முகத்தஸ்ரீ மேற்கு சோர்ல முட்டிட்டு அழுவான், வீலிங் வாழ்னு சொல்லுவாங்க, அந்த வீலிங் வாழ முட்டிட்டு அழுவான். அதை தான் அவங்க சைனகாக ஆக்கி வச்சிருக்காங்க. நான் ஒவ்வொரு போகும்போது உள்ள சைனகாக் உள்ள போவேன். அதே மாதிரி இந்த தடவை போயிருக்கும் போது அவனுடைய சீஃப் பிரீஸ்ட், நான் எதுவும் சொன்ன நினைக்கிறேன், அவரோட ஆர்குமெண்ட் பண்ணி தாவாலாம் செஞ்சுட்டு வந்தான் அவருக்கு. அதனால கோயிலுக்குள்ள போறது, அவங்களுடைய வழிபாட்டை போய் பார்க்கறது, அதெல்லாம் தப்பு கிடையாது, தாராளமா போலாம். நான் பிஇ முடித்து 4 வருடங்கள் ஆகிவிட்டன, இன்னும் படித்த பீல்டில் வேலை கிடைக்கவில்லை, ஆகையால் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸில் ரிஜிஸ்டர் செய்து மாஸ்டர் ஸ்டைஃபன் பெற்றுக் கொள்ளலாமா, இது ஹலால் ஆகுமா? தாராளமா கலாம், கூட தப்பு கிடையாது. கவர்மெண்ட் உங்களுக்கு தர சலுகை வாங்கிக்கீங்க. யூ சே டெமோக்ரசி இஸ் குஃபர் அண்ட் ஷிர்க் அண்ட் யூ advice to study IAS in democratic way. If someone becomes collector, he will abide and follow Indian constitution and democratic rules, which are haram, right? Please explain. இது வந்து ஏற்கனவே பலமுறை இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லி புளிச்சு போன விஷயம். நல்லா புரிஞ்சுங்க, ஐஏஎஸ் ஆபீசர்கள் தேர்ந்தெடுக்கிறது எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது இல்ல, எம்எல்ஏ மாதிரி எம்பி மாதிரி அவர் ஐஏஎஸ் ஆபீசர் என்ன ஐஏஎஸ் தேர்ந்தெடுக்கேன் ஐஎஸ் தேர்ந்தெடுக்கணும் எல்லாத்தையும் ஓட்டு பிச்சை கேட்டு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுவதல்ல. இது ஒரு உயர்ந்த பதவிக்கு அவர் செல்வதற்காக அவர் வந்து தன்னுடைய திறமை, தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய முயற்சி, தன்னுடைய ஸ்கில் எல்லாத்தையும் அவர் டெவலப் பண்ணி அவர் ஒரு உயர்ந்த பதவிக்கு போறது. இது அங்க போய் உட்கார்ந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த பதவிக்கு போய் உட்கார்ந்து அவர் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும், இஸ்லாத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுதான் நம்முடைய நோக்கம். நம்ம அதுக்காக தான் படிக்க வைக்கிறோம். இது வந்து டெமோக்ரஸி எப்படி சொல்ல முடியுது? இதுக்கு டெமோக்ரஸி என்ன சம்பந்தம்? இன்னும் சில பேர் என்ன தெரியுமா, ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டா நாளைக்கு மெட்ராஸுக்கு வந்தான்னு வச்சுங்க, இந்த அம்மா முதல்ல முஸ்லீமை பார்த்து டாஸ்மாக்கு அதிகாரியாத்துக்கு போடுவோம். அப்ப இவரு தான் உட்காந்து ஐஏஎஸ் ஆபீசரா உட்காந்து என்னப்பா 3 நம்பர் கடையில் எவ்வளவு வரும் வந்துச்சு, 4 நம்பர் சாராய கடையில் இவரு தான் உட்காந்து சாராய கடையெல்லாம் கணக்கு எழுதணும் ஐஏஎஸ் ஆபீசர், அப்ப டாஸ்மாக்கு அதிகாரியா போட்டு அது ஹலாலா? இது அத்தைக்கு எப்ப முயச முளைச்சா சித்தப்பன ஆவானு யோசிக்கலாம். அத்தைக்கு மீசையை முளைக்கிற அப்புறமே சித்தப்பா வாங்குறது, இப்படி கற்பனைகள். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலை ஏற்படும் பொழுது அவருக்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. அவர் பிடிக்கலன்னு சொன்ன ஒரு துறைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லலாம், அவரு நான் அந்த துறை எடுக்க மாட்டேன் வேணாம்னு சொல்லலாம். மிஞ்சி மிஞ்சி என்ன பண்ணுச்சு, வேற நல்ல துறை கொடுக்கணும், இல்லன்னா அவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பாங்க அவ்வளவுதான். சம்பளம் ஆகிட்டு வீட்டுல காலுக்கு மேல கால் போட்டு தூங்க வேண்டியதான் அவர். நல்லா இது யார் சொன்னது? கண்டிப்பா போய் நேரம் டாஸ்மாக்ல போய் சாராய கடை இழத்து எடுப்பாரு, இவ்வளவு இழத்து நடத்துவாரு, இவ்வளவு கணக்கு பார்ப்பாரு, யார் சொன்னது இதெல்லாம்? அதனால இதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய கற்பனைகள், இந்த கற்பனைகள் எல்லாம் உண்மை அல்ல. சம் தமிழ் ஸ்பீக்கிங் முஸ்லீம்ஸ் இன்சல்ட் உருது லாங்குவேஜ் அண்ட் உருது ஸ்பீக்கிங் முஸ்லீம்ஸ் அண்ட் சம் உருது பீப்புள் இன்சல்ட் தமிழ் முஸ்லீம்ஸ். வாட் டு டெல் திஸ் கைண்ட் ஆஃப் ரேசிஸ்ட் பீப்புள்? என்னது அல் ஏ மூமின் முஸ்லீம் ஷுட் ஒன் Another, if these thoughts they have. இது உண்மை, இது பொய் சொல்ல முடியாது. இந்த உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் கிண்டல் பண்றது, தமிழ் முஸ்லீம் உருது கிண்டல் பண்றது மட்டும் இல்ல, மட்டமா நினைக்கிறது. ஏ எல்லாம் லப்பாம்பா லப்பாம், அதாவது ரொம்ப லப்பிங்களாம். இது ஊனா பாட்டியா? அது ஒண்ணு தெரியாது, ஊனா பாட்டி நக்கோபா பாட்டி நக்கோபா நக்கோபா பாட்டி. இது என்ன ஒரு முஸ்லீமுக்கு முஸ்லீம் கேவலப்படுத்து அசிங்கப்படுத்து, எவ்வளவு பெரிய பாவம் இது. அல்லாஹ் சொன்னான், இழிவுபடுத்த வேண்டாம், கூட்டம் இன்னொரு கூட்டத்தை இழிவுபடுத்த வேண்டாம். யாரை இழிவுபடுத்துகிறீர்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களா இருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களா இருப்பார்கள். அப்ப அல்லாஹ்ட சிறந்த ஒண்ணு நீங்க இழிவுபடுத்தி எந்த விதத்துல நியாயம்? அதனால இந்த மாதிரி கிண்டல் பண்றது, உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் சொல்லி கிண்டல் பண்றது, கேலி பண்றது, மட்டப்படுத்துறது, இதெல்லாம் பெரிய பாவம் செய்யக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாரும் நல்ல வழியில் நேர்வழிப்படுத்துவானாக. வாஹ்ரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.